श्रीमान वेंकटनाथार्य कविताकीय केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवास रंग बरहाल मुनित्रयात्लक्ष्मात्रष्णयुगागमानदम् आचार्य भक्ति परिबूधम अनुर्गजीलम् गोपादेशिकं गुरुमाश्रया महा श्रीमदे गोपादेशिक महादेशिकाय नमः। தினம் ஒரு தேசிக அனுபவம் என்பதாக குமார வரதாச்சாரியுடைய பிள்ளையந்தாதி சென்னி வணங்க சிறுபரிசோர வெங்கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியன்கதி இன்பமேவ துண்ணு புகழை தூப்பொல் புரந்தரன் தூமலர்த்தாள் மன்னிய நாள்களும் ஆகுங்களோ மாநிலத்தீர் நமக்கு சென்னி வணங்க சிறுபனிசோரவெங்கன் நினகல் எம்பெருமான சேவிக்கச்சே அப்படி தேப்பெருமாள் ராஜாதி ராஜனாக ராஜகுல திலகனாக பட்டம குஷியோட ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு புறப்பாடு அப்படி ஜம்முன்னு பருவ புறப்பாடுல வெள்ளிக்கிழமை சேர்ந்ததுன்னா அஞ்சு பருவ புறப்பாடும் சுவாமியே அப்படி நல்லா அனுபவிக்கிறார் வரதன். ஒவ்வொரு அஞ்சு பருவ புறப்பாடும் விடாம நடக்கிறது எம்பெருமானுக்கு நித்தியோத்சவம் அப்படிங்கிற மாதிரி, ரங்கராஜனுக்கு 365 நாளும் உற்சவங்கிற மாதிரி அவனுக்கு வெள்ளிக்கிழமை எப்ப வரும் பார்த்துட்டே இருப்போம். குறைஞ்ச வருஷம் தயார் எழுதுவார் எப்படி இருந்தாலும். இதுதான் சம்பிரதாயத்தோட தலைவியே அவதான, அவர் அவதான ஆயர் குல கொழுந்துன்னு சொல்றாளோனா அந்த மாதிரி ஆச்சாரியன் என்கிற அந்த ஆயர்கள் அந்த ஆயர்கள குல கொழுந்து தாயாராம். அப்ப நம்ம எல்லாம் சேத்தனர்கள், அவள்கிட்டலாம் இருக்கிற குழந்தைகள் நம்மளாம், ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருக்க குழந்தைகள் நம்மளாம். அப்படி எம்பெருமான் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் பெருந்தேவி தாயாரும் அப்படி வரதராஜனுமாக அப்படி பருத்தி உலாத்தல் நடக்கும். ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரம்யமா அதை நடக்கிறதே. ரொம்ப அடக்க ஒடுக்கமா உள்ளேந்து வருவ. இவன் இருக்கானே என்ன அப்படி கம்பீரமா தான் போவான். குறைச்சி எங்க ஆளுனாலும் அப்படி கம்பீரம் தான். அந்த கம்பீரத்துக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. ஜாமன் அப்படி மார்ப துப்பிண்டு அந்த உற்சவாதிகள் எல்லாம் பார்க்கணும் எம்பெருமான. அப்படி சந்தன காப்ப சாத்தியண்டு எம்பெருமான் அப்படி கம்பீரமா ஏழ்றருக்கே ராஜாதி ராஜ ராஜ குல திரக ராஜமார்த்தாண்டன்னு சொல்றாரு. அதெல்லாம் இவனுக்கு தான் சொன்னோம். எப்ப பார்த்தாலும் பயந்துன்னு உட்கார்ந்து எந்த நாட்டு ராஜா படையை எடுப்பானோ எவனால வம்பு வருமோ நினைச்சுட்டு இருக்கவெல்லாம் ஒரு ராஜாவான்னு அப்படி கம்பீரமா இருப்பானா எம்பெருமான். அப்படி மார்பன் நிமித்திண்டு நிமிர்ந்த தோலம் அப்படி தோல் கண்டால் தோலை கண்டால் இந்த மாதிரி நிஜமாவே ராகவனை அனுபவிச்சாலோ இல்லையோ எம்பெருமான் தேப்பெருமாள அத்தனை பேர் அவ்வளவு கொல்லால கோலாலகன கருட சேவனைக்கு வாங்கும். அங்க தெரியும் கூட்டம்னா என்னன்னு அங்கதான் தெரியும். ஜனத்திரல் அல அலையா அல அலையா தல தலையா தெரியும், வேற எதுவும் தெரியாது. அந்த அலை இருக்கே ஜனத்திரளோட அலை இருக்கே தல தலையா தெரியும். குழந்தைகள்லாம் என்ன பண்ணுன்னா புதுசா ஒரு இடத்துக்கு ஐசின்னு போறோம்னா கும்பல் ஜாஸ்தியா இருக்குன்னா மிரண்டு போகும். ஐயோ இத்தனை மனுஷா இருக்காளே ஒண்ணு. அது என்ன சொல்லுன்னா மனுஷா இருக்காளேன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு தல தலையா தெரியறது தல தலையா தெரியறது தளத்திலையா தெரியுதுன்னு ஓ நழும். இதான் தலையா தெரிஞ்சா என்னடா இருட்டுல தல தலையா தெரிஞ்சா பயம் பாவம் வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த மாதிரி எம்பெருமானோட உற்சவத்துல அப்படி ஜனத்திரள எம்பெருமான் அலையா தலையா அப்படின்னு தெரியாதான். அப்படி தலை ஏன்னா அலை என்ன பண்ணும் எழும்பி எழும்பி ஏறும். அப்ப தலை என்ன சுவாமி எப்படி எழும்பி எழும்பி அப்படின்னா அந்த தேப்பெருமாள் மங்களாசாசம் பண்ணும்னு சேவிக்கணுமோ அந்த திருஷ்டியில சேவிக்குமே அவளுக்கு தெரிஞ்சு எழும்பி எழும்பி செய்ப்பான். அத தேருக்கு ஏழுறது இருக்க எம்பெருமான் அப்படி ஜம்முன்னு அப்படி இறங்கி இறங்கி ஏறி ஏறி அந்த நடக்கிற நடை இருக்க ராஜா நடக்கிற மாதிரி அப்படி நடந்து வருவானா எம்பெருமான். பேரரசன் நடக்க மாதிரி நடப்பான், சாதாரண நடக்க மாட்டான். கம்பீரகன்னா கம்பீர நடை, அந்த நடையழக எப்படி சேவிப்பானா அவனே வேகமா நடந்து வருவான். பின்னோக்கி திரும்பி இந்த பக்தர்கள்லாம் ஓடி போவான், பொம்னாட்டிகள்லாம் ஓடி போவான். புருஷாலெல்லாம் ஓடுறது விஷயம் இல்ல, புருஷாலெல்லாம் ஓடி போவாது சேச்சிண்டே. ஆனா பொம்னாட்டிகள் குழந்தைகள் 6-60 வரை இதுக்குதான் நமக்கு உபயோகப்படும், அவனுக்கெல்லாம் உபயோகப்படாது. எதையோ சொல்லிட்டு இருக்கோம் 6-60 வரைன்னு. நம்ம கோப கன்னியர்களுக்கு தான் அது உபயோகப்படும். அந்த கோப கன்னியர்கள் அந்த காஞ்சியம்பதியில பெருமாள் கோவில் வாசல்ல எம்பெருமான் தேருக்கு 7.5 பார்க்கணும், எத்தனை குழந்தைகள் ரசிக்கும் தெரியுமா? அப்பதான் நமக்கு தெரியும் ஓ பெருமாளை இப்படி எல்லாம் ரசிக்கணும், பெருமாளை எப்படி ரசிக்கணும்னு குழந்தைகள் தேர்ந்து கட்டுக்கணும். இந்த குழந்தைகள் பிரம்மோத்சவத்துல வேட்டு போறதுக்கு முதல் வேட்டு போட்ட உடனே டன் டன் டன் டன் டன் சத்தம் கறிந்தே இருக்கும். ஆனா அது பெரிய உடல்னா சத்தம் கேட்கும், இது இன்னும் சின்னதா உடல் மாதிரி சத்தம் கட்டிட்டு போறது. என்ன குழந்தைகள் முன்னாடி முதல் வேட்டு போட்டவொடனே அவன் மண்டபத்துக்கு ஏழுவாரு. அந்த மண்டபத்துக்கு ஏழுற கேப்ல இவா ஒரு புறப்பாடு உள்ள நடத்திடுவா, மாடவீதி மாடவீதி புறப்பாடு நடத்தி இவா கொண்டு போய் இவாத்துல அந்த பெருமாளுக்கு எல்லாம் பண்ணி தலைகன் தொருளி. சாதாரண விஷயம் இல்ல, எம்பெருமானுக்கு அங்க தலகியே ஆகும், தாயாருக்கும் பெருமாளுக்குமா தலகியே ஆகும். பெருமாள் புறப்பாடு ஆன உடனே ஆத்துல வந்து தலகே ஆகி அதுக்கு ஒரு பட்டர் பயர் ஆத்து குழந்தை அது முன்னாடி நிற்கும். திருவாராதனம் என்ன அமக்கலங்கிறங்க, அதுக்கு உண்டியல் வசூலுக்கு வந்துடும் முதல் நாளே, உற்சவத்துக்கு முதல் நாளே உண்டியல் வசூல் நேரம் வந்து உண்டியல் வாயே திறக்காதுங்க, எதுவும் வாயை திறந்து எதுவும் கேட்காது, எல்லாம் உண்டியல் முன்னாடி போட்டுக்கும். தேப்பெருமாள் உற்சவம் தே அது என்ன பெருசா கொட்டையத்துல ஏறி இருக்கும், ஏறி நின்று இதெல்லாம் வரும். ஒவ்வொன்றும் ஒரு படைய கூட்டின்னு வரும், ஒரு 10 பசங்களை கூட்டின்னு வரும் ஒவ்வொன்றும். அது மாதிரி வச்சு இந்த மாதிரி பெருமாள் ஏலை பண்ணுவா, ஏலை பண்ணி சாத்து முறை சேவா காலம் எல்லாம் நடக்குங்க. நன்னா அப்படியே நடக்கும், நிதர்சனமா நடக்கும் சாத்து முறை சேவா காலம்லாம். அது முடிச்சுட்டு அடுத்த வேட்டு போட்டு எம்பெருமான் ஏழுறதுக்குள்ள இதெல்லாம் ஓடி வந்துடுவாங்க கோலையன்னு கத்திண்டு. இதுக்கு நடுவில் ஒன்னு இன்னொன்னு என்னதுன்னா, ரொம்ப தூரம் வெளியே போகாததுலாம் என்ன பண்ணா தேப்பெருமாள் நின்று இருக்கோங்க. ஏழுனவன கூட கூடையே புறப்பாடு நடத்தணுமா அப்படி எம்பெருமானுக்கு சின்ன சின்னதா ஒரு உற்சவங்கள்லாம். இந்த மாதிரி எம்பெருமான் அப்படி பெரும் பிராணும் பிராட்டியமாக எம்பெருமானும் பிராட்டியமாக அப்படி ஜம்முன்னு ஏழுவார். சிறுபணி சோர என்ன ஆனந்த பஷ்பம் தெரியுமா, அங்க அங்க ரசிக்கிறாளே அவ கண்லேருந்து அப்படியே ஆனந்த பஷ்பம் அப்படியே கொட்டுமா, தாரதாரியா தாரதாரியா. என்ன அழுகிறா, என்ன அழுகிறா, என்ன கிருப்படா. அவனை விதவிதமா ரசிக்கலாம், கிருப்பையில ரசிக்கலாம், அழகில ரசிக்கலாம், நடையில ரசிக்கலாம், வாகனத்துல என்ன கம்பீரமா உட்கார்ந்து அதுல ரசிக்கலாம், இத்தனை ஜனத்திரலா இவனை சேவிக்கிறதுக்கு அதுல ரசிக்கலாம். என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு வஸ்திரம், அதுல ரசிக்கலாம். என்ன நகை, ஆஹா இந்த நகைக்கே ஒரு அழகு வந்திருக்கு, சீர் வந்திருக்கு, சிறப்பு வந்திருக்குன்னா எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கும், எம்பெருமான் தரிச்சதுனால அந்த அழகு வந்திருக்கு. அப்படி விதவிதமா ரசிப்பதுக்குன்னு ஒரு சார்ட்டர் லிஸ்ட் போட்டா அது என்ன நெவர் எண்டிங் போயிட்டே இருக்கும் அது, அந்த ரீதியா எம்பெருமானுக்கு. இதுக்கு நடுவில் என்ன பாகவதால் கோஷ்டி முன்னாடி அவ போயிட்டு இருப்பா, எம்பெருமானுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பா, 100 பாகவதா கோஷ்டி போயிட்டு இருக்கும். இதுல ஒருத்தர் கிருஷ்ணன் மாதிரியே வேஷம் போட்டு, ஒரு நாள் ராமன் மாதிரி வில்லெடுத்துன்னு போயிட்டு இருப்பார், ஒரு நாள் கிருஷ்ணன் மாதிரி வேணுகானமா வாசிப்பார். ஒரு பாகவதர் வாசிந்தே போவார் வேணுகானத்தை, ரொம்ப அருமையா இருக்கும். உற்சவம்னா அப்படி இருக்கணும், கல்லோல கோலாலகான்னு இருக்கும் அப்படி ஜம்முன்னு. அந்த 10 உற்சவம் ஏண்டா முடிஞ்சதுன்னு இருக்கும். 10 அப்புறம் விடாயத்தி உற்சவம், அந்த விடாயத்தி உற்சவம் இருக்கேன் அது ஒரு அழகு தனியா ஜம்முன்னு ரொம்ப அழகா. அந்த மாலைகள்லாம் நிறைய இல்லாம ஒரே ஒரு மாலை ஒரே ஒரு ஹாரத்தை சாத்திண்டு அப்படி என்ன அழகு, என்ன அழகு. பக்கத்துல போய் அவன் வடிவழக சேவிக்கலாம் அப்படி வசத்தியான அழகு எம்பெருமான். இப்படி சேவிக்கிச்சே என்ன ஆகும், நமக்கே நம்மள அறியாமலே கண்ணிலேந்து ஜலம் வர ஆரம்பிக்கும். ஆஹா என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. இத்தனை நாள ஆத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேனே, எல்லாரையும் வசிட்டு இருந்தேனே, சம்பிரதாயத்தை வசிட்டு இருந்தேனே, இன்னைக்கு உள்ள வந்தவனே இப்படி இவ்வளவு அழகா இருக்கு. நேற்றுக்கு நாராயண பட்டத்திரி சொன்னார் இல்லையா, குருவாயூரப்பனை பார்த்த உடனே குருவாயூரப்பா வெளியே உட்காந்துன்னு வசிட்டு இருந்தேன் உன்ன, இத்தனை சேதனையில் கஷ்டப்படுறா, நீ எல்லாம் ஒரு தெய்வமா, என்னவோ பெருசா அரசாட்சி அத்தனையும் முன்னுதே அப்படின்னு நீயே இங்க உள்ள வந்ததுதானே உன் பரத்துவம் விபூத்துவம் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னார். அந்த ரீதியில இங்க அத்தனை பேரும் நாராயண பட்டத்திரியா வரதன் திருவடிகாரத்துல போனா அத்தனை பேரும் நாராயண பட்டத்திரியா மாத்தி விட்டுருவான் எம்பெருமான். அவ்வளவு சர்வ வல்லமை உடையவன் எம்பெருமான். சிறுபனி சோறு அப்படியே கண்ணுல சின்னதா ஜலம் பனிக்கும் அப்படியே. இத்தனை பாகவதால சேர்ச்சி நன்னா கவனிச்சு பாருங்க, பாகவதெல்லாம் கவனிச்சேன்னா ஆனந்த புஷ்பம் அவா. ஆஹா என்ன அழகுடா, என்ன அழகு! இவன் அல்லவா காருணிகன், பரம காருணிகன். இவனுக்கு பேர் தான் சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த பேர் வேற யாருக்கும் வைக்கப்படாது. அந்த ரீதியில சென்னிவனங்க சிறுபனி சோரவெங்கன் இணைகள் வெண்ணரகங்களம் வீய வியன்கதி இன்பமேவ. வெண்ணரகங்களம் வீய வியன்கதி இன்பமேவ. பாவம் மட்டும் இல்ல, புண்ணியத்தையும் தொலைக்கணும். புண்ணியத்தையும் தொலைச்சிட்டு ஒரு இன்பம் வேணும் அப்படின்னா அது என்ன இன்பம்? பாவத்தும் புண்ணியத்தையும் தொலைச்சிட்டு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் என்ன? பேரின்பம். எம்பெருமான அனுபவிக்கிறோமே, அந்த க்ஷணம் அனுபவிக்கிறோமே, ஆத்துல இருக்க அத்தனை கவலையும் மறந்துண்டு, இந்த சம்சாரத்துல பிரகிருதி விசேஷத்துல இருக்க இத்தனை தொல்லைகளையும் மறந்து எம்பெருமான அனுபவிக்கிறோமே, அப்பேற்பட்டதான வசதியான ஒரு ஸ்திதி எங்க கிடைக்கும்? எம்பெருமான அப்படி தாயாரும் தாயும் தந்தையுமா அப்படி வாயன் ஈசன் மணிவன் என்ன அப்படி வீரு நட போட்டுன்னு வருவா இல்லையா, அந்த நடைய சேவிக்கணுமா? துண்ணு புகழடை தூப்புல் துரந்தரன் தூமலர்த்தால் மல்லிய நாள்களும் ஆகுங்களோ மாநிலத்தீர் நமக்கே. இத அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? எப்படி இந்த ரசானுபவம் நமக்கு கிடைக்கும்? துண்ணு புகழடை தூப்புல் மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியல்னு சாதிக்கிறாருங்க. இன்னைக்கு அந்த பாசனம் தான் வரப்போறது. அது மாதிரி மிக்க பெரும்புகள் துண்ணுபுகழ் பெரிய புகழுடைய தூப்புல் துரந்தரன் தூப்புல வந்து அன்புடனே தூப்புல் நகல் வந்து அவதரித்து இந்த எம்பெருமான் தான் தூமலர்த்தால் அந்த அவனோட ரெண்டு சிறுவடிகளும் கதியா பிடிச்சுட்டோம்னா அந்த தேசிகன் சுவாமி தேசிகனோட ரெண்டு மலர்பதங்கள் அப்படி தூமலர்கள் மலர்பதங்கள் அதான் தூய்மையான மலர்கள் எப்படி இருக்குமோ அந்த செந்தாமரை எம்பெருமான அவதாரம் தானே. தேசிகன் என்ன நம்மள மாதிரி ஏன்னா எம்பெருமானோட சாட்சாத் அவதாரம் தான். அதுல எல்லளவு சந்தேகமும் கிடையாது. எம்பெருமானே வந்துட்டான், ஒவ்வொருத்தரையும் அனுச்சு அனுச்சு போறவன் அவனுக்கு சிஷ்ய ரட்சணம் ஆசிரித ரட்சணம். அதுக்காக தூமலர்த்தால் அந்த தூமலர்களை கட்டிய வாரி பிடிச்சிருந்தோம்னா மன்னிய நாள்களும் ஆகுங்களோ மாநிலத்தீர் நமக்கு. இத சேவிக்கிற புத்தி எனக்கு என்னைக்கு எம்பெருமான் எனக்கு தரானோ அன்னைக்கு இந்த ஆனந்த பஷ்பம் என் கண்ணிலேந்து வரும், இந்த பேரானந்தம் எனக்கு கிடைக்கும். எம்பெருமான் கொடுக்கணுமா? சுவாமி தேசிகனை சேவிக்கிற புத்தியே எம்பெருமான் கொடுக்கணும். அப்படி சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தில் சரணாரவிந்தத்தில் அப்படி சரணடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேற உபாயமே வேண்டாம், உபேயமே அவர் தான், உபாயமும் அவரே தான். அப்படியே பேரானந்தத்தை வாரி வழங்குவாரான். வெண் நரகங்களம் வியவியன்கதி இன்பமேவ. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரகிருதி விசேஷத்துல வந்த அந்த எதத்தேகா வசானேமாம்ங்கிறதுக்காக இருக்கிற அந்த லைவ் மட்டும்தான் இருக்கும், அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்கும், ஃபுல் எசன்ஸ் இருக்காது. முழுசா அனுபவிக்கிறோமோனா இந்த பாப கர்மங்கள் புண்ணிய கர்மாக்கள்லாம் அதெல்லாம் நிச்சயம் இருக்காது. அந்த எம்பெருமான் சுவாமி தேசிகன் திருவடித்தாள சேவிச்சுட்டோம்னா இந்த திருவடித்தாள சேவிக்கிறதுக்கு நமக்கு எம்பெருமான் தான் புத்தி கொடுக்கணும். அதுதான் எம்பெருமான காமிச்சு கொடுக்கிறதுக்கு ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்தை பிடிச்சுக்கிறதுக்கும் எம்பெருமான அனுகிரகம் தான் வேணும். எப்படி பைண்டிங் பாருங்க, மாத்தி மாத்தி மாத்தி. அப்படி எம்பெருமான் நம்ம மேல ஒரு க்ஷணம் அந்த கருணையை பிடிச்சுட்டான் அப்படின்னா எங்கேயோ வருவோம். இன்னைக்கு இந்த தேசிய சபையில இத்தனை வருஷங்களா இந்த தேசிய பைய கட்டி காப்பாத்தி இந்த மகானுபாவர்கள்லாம் எவ்வளவு காரியம் பண்றா, எவ்வளவு காரியம். இவெல்லாம் எத்தனையோ இடத்துல இருந்து இருந்து ரிட்டையர் ஆகி பெரிய உன்னத ஸ்தானத்துல இருந்துட்டு இங்க வந்து தேசியனுக்காக கைங்கரியம் பண்றான். என்ன சுவாமி பெரிய கைங்கரியம், அவர் செக்ரட்டரி இவர் பிரசிடென்ட். ஏன் நம்ம ஒரு 300, 400, 500 பணம் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம 300, 400, 500 பணம் கொடுக்குறோம். அதனால அவன் என்ன செக்ரட்டரி தானே, நிர்வாகம் பண்ற பிரசிடென்ட் தானே இருக்க, பாத்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்க. இங்க வந்து அந்த காரியத்தை பண்ணி பாருங்க, தெரியும். சாதாரண காரியம் இல்ல. அவெல்லாம் என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கா தெரியுமா? வெக்கோ, மானம், சூடு, சொரண அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கா. எப்படி சுவாமி, அவெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, அப்படி கம்பீரமா போத்தியும் தானே வரா. ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம எத்தனை நடை நடக்க வைக்கிறோம்? எங்க ஆத்துக்கு வரையில, எங்க ஆத்துக்கு நாளைக்கு வந்துருங்கோ. அந்த தேசிகனுக்காக விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்து தர வேண்டாமா, ஓடி வந்து சமர்ப்பிக்க வேண்டாமா, கேட்கும்படி வைக்கணுமா? கூடவே கூடாது. அவன் வந்து கேட்கவே கூடாது. தேசிகனுக்கா ஒருத்தர் வந்து கேட்கறதா? அப்படின்னா நினைக்கணும் நம்ம, அப்படின்னா நினைக்கணும். ஒருத்தர் பெரிய வக்கீல், ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவளுக்குன்னா சுயமா சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா, கதி இல்லையா? ஒரு சபையை நிர்வாகம் பண்றதுன்னா சாதாரண விஷயமா? நம்ம அப்படி கால் மேல கால் போட்டு ஆத்துல சேர்ல உட்காந்துன்னு வாங்குவோம், காஃபி சாப்பிட்ற இல்ல. ₹400 இல்ல, ₹4000, 4 லட்சம் கூட வாங்கி கடன் வாங்கி கொடுங்க. சுவாமி தேசிகனுக்கா கடன் வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்க ஆயுஷ் பரியந்தம் இல்லை, உங்க ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்க வம்ச பரம்பரை அப்படி ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி. இன்னைக்கு அந்த பாசுரம் தான், அப்படி ஓங்கி உலகந்தும் அப்படி நல்லா சீரும் சிறப்புமா இருப்பேள். என்ன மீட்டிங் போட்டு காஃபி டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்காள்ல, இந்த தேசிய உற்சவத்துக்காக எவ்வளவு பாடுபடுறா தெரியுமா? அவெல்லாம் அந்த பாடல நம்ம என்னத்தை படுறோம்? நம்மளும் ஒரு அங்கமா இருந்து என்ன எவ்வளவு காரியம் பண்ணோம்? ஐயோ, அப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட வக்கீல், எப்பேற்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் கமிஷனர், ஒருத்தர் அதுல இருக்கார். அவெல்லாம் இருக்கச்சே எனக்கு காரியம் பண்ண தெரியுமே, எனக்கு கிளரிக்கல் உத்தியோகம் பண்ண தெரியுமே, எனக்கு ஓடியாட தெரியுமே, எனக்கு வெளியே போக தெரியுமே, எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமே. வரவேண்டாமா, வரவேண்டாமா, வாலண்டியர்ஸா ஓடி வரவேண்டாமா? என்ன காரியம் செய்யணும் சுவாமி, என்ன காரியம் செய்யணும் சுவாமி? அதான் ஒரு 20 பேர் 40 பேர் இருக்காளே, பார்த்துப்பா. இன்னைக்கு நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகனாலதான். அந்த சுவாமி தேசிகனுக்காக இவெல்லாம் வெக்கத்தை விட்டு உங்காத்து படியேறணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவெல்லாம் வெக்கத்தை விட்டாதான் உங்காத்து படியேற முடியும். அப்ப அதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லையா, இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, வாழறதுக்கு குடும்பம் இல்லையா, கௌரவமா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பதவி இல்லையா? ஏன் வந்தா? அந்த தேசிகனுக்காக. ந தெய்வம் தேசிகாத்பரம், தேசிகனை விட்டா வேற கதி கிடையாது. எந்தரோ மகானுபாவம், எல்லளவு சந்தேகமும் இல்ல, எல்லளவு சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி நின்று இருக்கா அப்படின்னா எல்லளவு சந்தேகமும் இல்ல. எந்தரோ மகானுபாவதான் அந்தரிக்கு வந்தனமுழு செய்யுங்கோ, சேவிங்கோ. அவளை சேவிச்சாலே சுவாமி தேசிகன் சேவிச்ச மாதிரி சுவாமி அவர் கிராப் வச்சுட்டு இருக்கார், அவர் சட்டையை போட்டு இருக்கார், அவர் எதை போட்டுருந்தா சுவாமி தேசிகன் வாயில சொல்றாருன்னு சேவிங்க, அவரை சேவிங்க. மகா புண்ணியம், மகா புண்ணியம், மகா புண்ணியம். நடையா நடக்கிறா இல்லையா சுவாமி? இல்ல, கார்ல தான் வந்தேர். இருக்கட்டும், எவ்வளவு தூரம்? இங்கேருந்து 15 கிலோமீட்டர், இங்கேருந்து 25 கிலோமீட்டர் நடந்தா வந்துட்டு இருக்க முடியும்? நமக்கு 20 வயசுக்கு முட்டி வலி, முழங்கால் வலி, மூட்டு வலின்னு வந்துட்டு இருக்கு. 80 வயசுக்கும், 60 வயசுக்கும், 70 வயசுக்கும் என்ன இவெல்லாம் புழப்பத்தவால? என்ன வசதியான கைங்கறீங்க, என்ன வசதியான கைங்க? தேசிய சபை நடத்துறதுன்னு சாதாரண விஷயமே இல்லை, எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு என்ன, அவர் எப்ப வந்தாலும் ஒவ்வொரு தேசிய உற்சவத்துக்கும் வந்து பணம் கேட்கிறார் அப்படின்னா வேற யார்கிட்ட கேட்கறது? நம்ம அளவன் கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? இந்த ஜென்மா கொடுத்திருக்கானே உனக்கு, எம்பெருமான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு ஒரு ஜென்மா கொடுத்திருக்கானே, வேற யார்கிட்ட போய் கேட்கறது? நீ எல்லவோ பாத்தியதை பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீனா அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவ கடைசியில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவா, இதுல வேற ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கேட்கறதானே நம்மளாம். கேட்கவே படாது, கேட்கவே படாது. நம்ம எல்லாம் செய்யறது என்ன, அணில் அணில்லாம் இல்ல. அணில் என்ன பண்ணிட்டு அன்னைக்கு இந்த பாலத்தை நிலைக்க வச்சது, அந்த சாமர்த்தியம் கூட நமக்கு உண்டான கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு திருணம் தான் எடுத்து போடுறோம் நம்ம, பெருசா மலையை புரட்டி போல. அப்பேற்பட்டதான தேசிக பக்தி இருந்தால்தான் நீங்க முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகலாம். அப்புறம் தான் எம்பெருமான் கடாட்சம் உங்க மேல விழும். எம்பெருமான் கடாட்சம் விழுந்த ஒட்டு தான் இந்த பிரபத்தி பலிக்கும். ஆச்சாரியம் பண்ணிட்டானேங்கிறதுனால அந்த பிரபத்தி பலிக்காது, நிச்சயம் பலிக்காது, நிச்சயம் பலிக்காது. தேசிக துவேஷிகளா இருந்து தேசிகனுக்கு அப்படி இஞ்சூர்த்தி மாதிரி வந்து கேட்கறாளே, அவள் எளப்பமா பார்த்துண்டு என்ன நிர்வாகம் பண்றா, ஏது நிர்வாகம் பண்றா, வாயில பேசிண்டு பண்ணவே கூடாது. மகாபாவம், மகாபாவம். உட்கார்ந்து ஒரு நாள் ஒரு காரியம் நீ போய் வந்து பார்த்துட்டு வா, தெரியும். அவளுக்கு அவளுக்கும் தனியா இண்டிவிஜுவலா காரியம் இல்லையா. அந்த தேசிக பக்தி, என் வம்சத்தார் பண்ணார், எங்க வம்சம் நாவல் பார்க்கும், கிடாம்பி குலபதி அப்புலாதார்னு அப்படி எங்க வம்சம். அதுக்காக நான் தேசிகனுக்காக செய்யணும், எனக்கு இந்த சுரூபத்தை கொடுத்துருக்கானே அதுக்காக இந்த தேசிகனுக்கு செய்யணும் அப்படின்னு அவெல்லாம் ஓடி வருவா. இவாளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சேவிச்சு உட்காந்து வாங்கு, அப்படி வரவேற்பு கொடுத்து முடிஞ்சவரை அவாத்துக்கு போய் டொனேஷன் கொடுக்கறதே வசதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ ஆத்துக்கு வரப்படாது, முடிஞ்சவரை அவ ஆத்துக்கு போய் டொனேஷன் கொடுக்கறதுல நான் எதோ செலவழிக்கிறேங்க உட்காந்துட்டு. எத்தனை செலவு, ஒரு செலவா ரெண்டு செலவா, பஃபேல போக வேண்டியது, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கோ எதுக்கோ என்னைக்கோ ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா, என்ன ஃப்ரெண்ட் அவன், கூடவான கீழே வந்து அடிபட்டு விழுவானா, நம்மளை தூக்கி நிறுத்தத்துக்கு வருவானா அந்த நண்பன். நண்பன் அவன் தான் பார்த்த சாரதியா இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. பார்த்தனுக்கு கிடைச்சானே ஒரு சாரதி, அந்த மாதிரி நண்பனா இருக்கணும். சும்மா ஹாய் ஹாய் ஹாய் டீ சாப்பிட்றவெல்லாம் ஃப்ரெண்டா, காஃபி சாப்பிட்றவெல்லாம் ஃப்ரெண்டா, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அதுக்கு பேர் நண்பன் இல்லை. நண்பன்னா பார்த்த சாரதியா கூட துணைக்கு இருக்கணும். கடைசி நிமிஷம் கேட்கறான், பேர் தட்டில் ஏறி நின்று கேட்கறான் கிருஷ்ணன், டேய் அவன் நாராயணாஸ்திரம் பிரயோகம் பண்ண போறான்டா, நீ என்ன கதையில் கையில் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறான். என்ன கிருஷ்ணா என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறிய நீ, இல்லடா நிஜமா தான்டா, பிரம்மாஸ்திரத்தை கூட சமாளிக்கலாம்டா, இந்த நாராயணாஸ்திரத்தை எப்படிதான் சமாளிக்க போற, நீ எடுத்திருந்தேனா முந்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா, இந்த ஆயுதத்தை நீ முன்னாடி எடுத்திருந்தேனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, இப்ப அவன் கையில எடுத்துட்டானே, நீ பதில் பிரயோகம் என்ன பண்ண போற, இதுக்கு ஈடே கிடையாதுடா, இணையே கிடையாதா அப்படிங்கிறான். கிருஷ்ணா நீ ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு மனசுல, நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத, இப்பதான் சக்தியிலேருந்து காப்பாத்திறேன்னு உனக்கு தைரியம் வந்துருத்தேன். சக்திங்கிற ஆயுதத்தை இது பண்ணா ஒரு தேர்ல ஒரு அமுக்கு அமைக்கினா தலப்பாகையோட போயிருத்து தலைக்கு வந்தது, அந்த மாதிரி இந்த நாராயண ஆசிரத்தை நினைச்சுட்டியாரா அப்படிங்கிறதா. இல்ல கிருஷ்ணா நீ கொஞ்சம் வழி விடு, நானும் அதுவும் டீல் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கு கிருஷ்ணா, நீ பக்கத்துல இருக்கியோனா எனக்கு எதுவும் ஆகாது. வேண்டாண்டா வேண்டாண்டா, அளவுக்கு மீறிய நம்பிக்கை வைக்காத, அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகாத. உனக்கு என்னமோ அகங்காரம் வந்துருத்தோம்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இரு, வழி தெரியலன்னு என்கிட்ட வேண்டாம் கிருஷ்ணா, நான் பாத்துக்கிறேன். திருப்பி திருப்பி அவன் பாத்துக்கிறான், பத பதைக்கிறான் கிருஷ்ணன். ஐயோ எப்படி காப்பாத்துறது, வேற ஆயுதங்கள் அந்த முன்னாடி இவனு போய் நிற்பான், இவனையே ஆயுதமா அங்க பிரயோகம் பண்றான், வாய பொத்தின்னு இருக்க வேண்டியதான் கிருஷ்ணன். ஏன்னா இவனை நம்பி அவன் மந்திர உச்சாரணம் பண்ணி அதை ஆவாகனம் பண்ணி அந்த அம்பல் அனுப்புறான், சும்மா அனுப்பல, வெறும் அனுப்பல, ஆவாகனம் பண்ணி நாராயணத்தை, நாராயணன் அந்த அம்புல ஆவாகனம் பண்ணி அப்படி விடுறான் அம்ப. கிருஷ்ணனுக்கு தாங்க முடியல, ஐயோ என்ன இப்படி ஆகி போறதே, இப்படி ஆகி போறதே, இப்படி ஆகி போறதே அப்படின்னு. கிருஷ்ணா இதோ பா என்னோட பதில் அஸ்திரத்துல பார் அப்படிங்கிறான். என்னடா என் பொண்டாட்டி எனக்கு காமிச்சா, சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த உண்டரே காட்ச ரட்சமாம் சரணாகதம் அப்படி அந்த நாராயணா சத்த பாட்டு விழுந்து நாலு தடவை சேவிச்சான். ஆயுஷ்மான் பவன் வந்து ஆசீர்வாதம் மட்டும் பூர்த்தது. அந்த மாதிரி தேசிக கைங்கரியம் சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஒரு சபையை நடத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால அவெல்லாம் ஆத்துக்கு வரணும், யார் யார் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பணும்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. நம்மளே வாலண்டியரியா கொண்டு போய் கொடுத்துடணும். 400 ரூபாய் கேட்கறால 4000 ரூபாய் கொடுத்துருவேன் சுவாமி, இது கவலைப்படாதீங்க. யாரா 4 பேர் கொடுக்காம இருக்கலாம், யாரா 4 பேர் லிஸ்ட்லேருந்து விட்டுருக்கலாம், யாரா 4 பேர் ஊரை விட்டு போயிருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரா 4 பேர் ஊரை விட்டு போயிருக்கலாம். நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இதே ஊர், இதுதான் உங்களுக்கு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை புனிதமான ஒரு ஸ்தலமாகணும்னா இந்த தேசிக வந்தவன் நடக்கணும், தேசிக விருத்தாந்தங்கள் கொண்டாடணும். அவன் சொத்து சேர்த்துக்கிறதுக்காக நடத்தின்னு இருக்கா எல்லாத்தையும். எவ்வளவு பெரிய உற்சவம் மகோத்சவமா மார்கழி மகோத்சவம் நடத்தின்னு இருக்கா, எவ்வளவு வசதியா பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு காரியங்கள். இந்த காரியங்களுக்கு நம்ம கூட தான் இருக்கணும். எப்படி தூரம் இருக்கணும், மாநிலத்தீர் நமக்கு, நமக்கு நாமே சொன்னாரோ, நமக்கு நாமே திட்டம்ங்கிறாலோ, இது நமக்கு நாமே தேசிகனுக்கா, சுவாமி தேசிகனுக்கா. ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்பு ஜபங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தையந்த தேசிகே தீந்த சதாரிமூர்த்தி கோபால தேசிக சிகம் சிகாம நிவாஸ்வயாமஹ. திருக்குடந்தை தேசிகன் சுவாமி தேசிகன் விருத்தாந்த இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுவாமி தேசிகனுக்கு அடுத்த ஒரு தேசிகன் திருக்குடந்தை தேசிகன். தேசிகன் எப்படி எழுதியிருந்தாரோ அதே ஸ்திதி, எப்படி ஞானத்தை பெற்றிருந்தாரோ அதே ஸ்திதி, எப்படி கிரந்தங்களை பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி கிரந்த சம்ரட்சணம் பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி சம்பிரதாய நிர்வாகம் பண்ணாரோ அதே ஸ்திதி, எப்படி சம்பிரதாயத்துக்காக ஒரு வம்ச பரம்பரையை உருவாக்கினாரோ பரகால மடன் உருவாக்கினார், அதே மாதிரி இவரும் ஒரு பரம்பரையை உருவாக்கினார். முனித்ரய ஸ்தாபகர் இந்த திருக்குறந்த தேசிகன். ஆத்ரேய கோத்திரம் அப்புல்லார் வம்சம், சாதாரண வம்சம் இல்ல, கிடாம்பி குலபதி அப்புலாரதம். இந்த அப்புலார் யாரு, மடப்பள்ளி வந்த மனம் சொல்றான் இல்லையா, மடப்பள்ளி ஆச்சான்னு சொல்றான் இல்லையா, அந்த வம்சம். பாஷ்யகார் கூட இருந்து அப்படி அத்தனை ரகசிய கிரந்தங்களையும் எம்பெருமானுக்கு நிவேதனத்துக்காக எப்பேற்பட்டது ஆச்சாரியன் அப்படின்னா, வாசல்ல ரங்கநாதன் ஏழ்றாரா, இத்தனை பேரும் காலசேவம் நடந்துட்டு இருக்கு போயின்னு இருக்கா, அப்பாடா ரங்கநாதன் ஏலியாச்சு, ஆத்துவாசல் ஏலியாச்சு, வந்து சேவிக்கவாடா அப்படிங்கிறார் உள்ளேந்து. இல்ல இல்ல, சாயங்கால வேலை, சுவாமி ஒன்றும் சாப்பிட மாட்டேர் இன்னைக்கு, க்ஷீரத்தில் எல்லாத்தையும் கலந்து இந்த ரங்கநாதன் சாப்பிட்ட பிரசாதமும் கூட இருக்கு, அதையும் கலந்து இன்னைக்கு அதுதான் அம்சையானோம். ஏன்னா எம்பெருமான பார்த்துட்டார் எம்பெருமானார், ஆனா எம்பெருமானாரை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அவருக்கு உடம்பு சூடு வந்துருத்து, சன்னியாசியோ எப்ப பார்த்தாலும் சேப்பு கலர் அணிஞ்சிந்து, சிந்தையே எம்பெருமான் சிந்தையே ஒன்னே கதியா இருந்து தன்னை பார்த்துக்க விட்டுட்டேர், அதனால அதை காட்சின்னு இருக்கேன். இது இந்த ஒரு நாள் தான் கிடைக்கும், வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ இல்ல சுவாமி மனசுல வர ஒரு நாளோ தெரியாது, அது அபாவா ஸ்திதி. இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டானா வேண்டாம் சொல்லிட்டான். நாள் பக்கத்தில் ஐயா சுவாமி பரம்பரை, ஐயா சுவாமி தான் தேவநாத தாத்தாச்சார்னு பிரசிடன் அவார்டெலாம் வாங்கின மகா பெரிய மகான், நல்ல சம்ஸ்கிருத ஸ்காலர். அந்த வம்சத்தோட பிச்சை ஞான பிச்சை தான் இன்னைக்கு இப்படி உட்காத்தி வச்சிருக்குன்னா அந்த வம்சத்தோட ஞான பிச்சை, எல்லோரும் சந்தேகம் கிடையாது. நாள் பக்கம் நெசமாச்சார்னு பெருமாள் கோயில் எழுந்தேர், ஒரு நாள் கூட தான் தனியன்னு சொல்ல விட்டது இல்ல, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அவர் தனியன்னு சொல்லும், அவர் தனியன்னு சொல்லும், அவர் தனியன்னு சொல்லும் தான் ஞானம் தானே வரும், தானே வரும். அப்படி ஒரு ஆச்சாரிய பிரதிபக்தி. ஆச்சாரிய பிரதிபக்தினா அதுதான். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவரை பத்தி தெரியும். இந்த நால்பாக்கம் நரசிம்மாச்சார சுவாமி பேரை சொல்லக்கூடாது, வேற வழி இல்லை. என்ன நிறைய பேர் இருக்கா நால்பாக்கத்துல, அதனால பெருமாள் கோயிலையே எழுந்தேர். இப்ப இருக்கிற சின்ன சங்கராச்சாரம் எழு இருக்காரோ விஜயேந்திர சரஸ்வதி, அவருக்கு முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க அத்வைதத்தை போதனம் பண்ணவர். ஒரு விசிஷ்டா துவைதி, அத்வைத சிந்தாந்தத்தை ஆணித்தரமா மனசுல இறக்கி வச்சிருக்கார். அப்பேற்பட்டதான கடைஞ்செடுத்த ஞானம். துவைதமும் சொல்ல தெரியும், அத்வைதமும் சொல்ல தெரியும். இதுல இருந்து என்ன அந்த விசிஷ்டன்னு காமிக்கவும் தெரியும். அதல்லவா பரம்பரை, அதல்லவா பரம்பரை. பேர்பட்டதான வசத்தியான பரம்பரை. அந்த சுவாமி இப்படிதான் என்ன பண்ணுவாரா, சாயங்காலம் ஒரு தடவை பரிசேஷனம் பண்ணது வந்து பரிசேஷம் கட்டாயம் பண்ணியே ஆகணும். சாயந்தரத்துக்குன்னு ஒரு பரிசேஷனம் இருக்கு, காத்தால பரிசேஷனம் மாதிரி. அதனால விசேஷமா அது சாயந்தரம் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த காலத்துலாம் சாயந்தரம்லாம் சொன்ன மாதிரி பலகாரம்லாம் கிடையாது. பலகாரம்னா பலகாரனால தவிர்த்து பலகாரத்தில் சாப்பிட்றவன் கிரகஸ்தன் இல்லை, பிராமணன் இல்லை. என்னைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அன்னைக்கு தான் பலகாரம் பண்ணலாம். மற்ற நாள் ராத்திரி பலகாரம் பண்ணேன்னா நீங்கள் பிராமணன் இல்லை. அப்புறம் தான் விசிஷ்ட அத்வைதியா, அத்வைதியா, மத்வனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பிராமணனே இல்லை, நம்ம ஜெரோ தானே சாப்பிட்டுருக்கோம், எனக்கு சாதம் கேட்டிருக்கோம். அப்புறம் எப்படி தெரியும் பரிசேஷன், எப்படி ஞாபகம் இருக்கும்? சுத்தமா ஞாபகம் இருக்காது. அந்த எக்ஸம்ஷன் சன்னியாசிக்கு மட்டும்தான் உண்டு. சன்னியாசிக்கு என்னன்னா ரெண்டு பரிசேஷன் முதல்லயே பண்ணிவிடணும். ரெண்டு பரிசேஷன் பண்ணி எம்பெருமானுக்கு தரிசனிச்சு அது ஒரு ஆராதனம். அதையும் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு மணி நேரம் ஆகும். சுவாமி கதவை சாத்தின்னு உள்ள போயிட்டேன்னா நம்ம இந்த பக்கம் இலை போட்டு பத்தி போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு மணி நேரம் காரியம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மணி நேரம் காரியம். அவரை பிரார்த்திச்சுண்டு அவரை அழைச்சின்னு போய் உள்ள கொண்டு போய் உட்காத்தி வச்சு எம்பெருமான் பகவத் ஆராதனம் திருப்பி பண்ணுவார். தான் கையில பிக்ஷையை வாங்கிட்டு பெருமாள் ஆராதனம் பண்ணணும். பெருமாள் ஆராதனம் பண்ணி அவர் புஜிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம். சீமுஷ்ணாண்டவன் பிரசாதம் என்ன கழிச்சது, சீமுஷ்ணாண்டவன் பிரசாதம் என்ன கழிச்சது, அந்த பக்கம் கதை தாவப்போன்ட்டு இந்த பக்கம் சாட்டாச்சு. எப்படி பிரசாதம் ஆகும் அது, எப்படி பிரசாதம் ஆகும்? அவாலே உட்காந்து வச்சாலும் உட்காரக்கூடாது. இது ஆச்சாரிய விசுவாசம் வேணும். ஐசிங்கர் உள்ளே ஏழ்த்தேர் அவதான் ஐசிங்கர் பிரசாதம் உட்காந்து சாப்பிட்டுருக்க கூடாது. அவ எப்ப சொல்றாலோ ஆயிரத்து ஏழு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல எப்படி சொல்றாலோ அது வரை காத்துன்னு இருக்கணும். என்ன நாழி பண்றேங்க, எத்தனை நாழி பண்றேங்க, நாங்களே எங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம், எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அங்க அழகிய சிங்கன் சாப்பிட்டா விட்டுதான் இந்த அழகிய சிங்கருக்கு கிடைக்கும் பிரசாதம். ஒரு மணி நேரம் சாவகாசம் நிச்சயமாகும். அதுக்கப்புறம் உத்தரமாத்தியானம் பண்ணி சாப்பிட்டு ஏந்து சுவாமி ஏழுறதுக்கு அவ்வளவு நாழி ஆகும். பிரசாத பகவத் பிரசாதம் அவர் ஈஸியா நம்ம கழிச்சிடக்கூடாது. ஆச்சாரிய பிரசாதம் காத்திருந்து சாப்பிடணும். இந்த மாதிரி அப்பேற்பட்டதான திருக்குழந்தை தேசிகன் இந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நால்பாக்கம் சுவாமி ராத்திரி ஆச்சுன்னா சாதம் வடிக்க சொல்வார், சாதம் வடிச்சிடுவார். அவன் எல்லாம் என்னன்னா ஒருவேளை போகி, ஒரே வேலை தான், நித்திய ஏகாதசி தான். அந்த மாதிரி ஒருவேளை மத்தியானிக்கு மட்டும் சாப்பிடுவா அப்படின்னா அவன் வந்து நித்திய ஏகாதசி பலன் உண்டு. தேவனால மகிஷிங்க இருந்தாரே தபஸ், அதான் தபஸ், பெரிய பணக்காரர், நன்னாதான் சாப்பிடுவார். காய் கூட்டு எல்லாம் உண்டு, ஒரு ஸ்வீட்டு பட்சணம் எல்லாம் உண்டு. ஒரே வேலை, ஒரே வேலை. நம்ம மாதிரி திருப்பி எல்லாம் உட்காந்துன்னு அடுத்த வேலை கிடையாது. அந்த ஒரு வேலையோட சரி, வயக்காட்டுக்கெல்லாம் காத்தால ஏந்து அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வயக்காட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து திருப்பி மாத்தியானி அனுஷ்டானம் தீத்தா மாறி ரெண்டு வேலை தீத்தா மாட்டுவார். ரெண்டு வேலை தீத்தா மாட்டி தான் காரியமே நடக்குங்க. மூணாம் வேலை எங்கேயா வெளியே போயிட்டா தீத்தா மாட்டிடுவான். வெளியே போனாலும் தீத்தா மாட்டுவா, மேல படணும் இல்ல. நம்மளாம் தான் ஈஷின்ட்டு இந்த மந்திரஸ்தானம் பண்ணிடலாமா, சௌக்கியமா மந்திரஸ்தானம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நன்னா நிதர்சனமா முழுகிட்டு வருவா எங்க, குளத்துலயோ அந்த ஓடுற நதியிலேயோ தான் தீட்டா மாறினாதான் போகும் விழுப்பு. கணத்திலேருந்து எழுத்து கூட்டின்னு தான் ஆகாது, போராது. இந்த சுவாமி சாயந்தரம் ஆச்சுன்னா பண்ண சொல்லிடுவார், தலையா பண்ணிடுவார். ஆச்சு, கொண்டு வந்து சன்னதியில் பெருமாள் சன்னதியில் வையும்பா. சரி, பெருமாள் சன்னதி வச்சிருவார், தலை சமைப்பார். ஆச்சு, எடுத்துன்னு போ, அவ்வளோதான். பெருமாளுக்காக யாரும் சாப்பிட்றதுக்கு மனுஷா இருக்காளா? யாரும் இல்லை, மொத்தத்தில் வேற யாரும் கிடையாது. சுவாமி பாவம் பெணக்கட்டும் பண்ணுவா, பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும், நான் தலை சமைச்சுட்டேன், நீ எடுத்துன்னு போடு. என்ன எனக்கு வேலையில நினைச்சுட்டு இருக்கேன்ல, இல்ல வேற காரியம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேன், முழுக்க அவ்வளவு தூரம் பண்ணி முடிச்ச விட்டு இப்ப என்ன வேண்டான்னு சொல்றது. எம்பெருமான் பசியா இருப்பானாம் சாயங்கால வேலை, எம்பெருமான் பசியா இருப்பானாம். எனக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தலசமிக்காம விடுறதா, எனக்கு பசிக்கலங்கிறதுக்காக அவனுக்கு சாப்பாடு போடாம இருக்கிறதா, அவனுக்கு நிவேதனம் பண்ண வேண்டாமோ? ஐயோ, குழந்தை இல்லையா, எங்காத்து வம்சம் இல்லையா, எங்க குலத மம குலதனம் பாஷைய காமிச்சுத்தர்றாரே, மம குலதனம் அங்க பாசம் இருக்கணும். மம குலதனம் வெறும் சால கிராமம் தானே, என்ன சுவாமி சால கிராமத்தை அரிசியில வச்சாலும் போதுங்கிறாள், வெள்ளத்தை வச்சுட்டா போதுங்கிறாள், ஏன் எறும்பானே அவர் அரிசி வெள்ளமும் சாட்டுன்னு போயிட்டுக்கிறதுக்கு. அவன் சுலபன், அவன் சுலபன், ஆனா நாம அப்படி இருக்கலாமா? என்ன நம்ம பெத்தா அப்பா அம்மா பண்ற ஒரு காரியம் வேண்டாடா, நீ சிரமப்படாதடா, ராத்திரியில் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், வயிறு பசிக்காதா? என்ன உனக்கு பசிக்கிறதா இல்லையா, கரெக்டாக சொல்லு. சரி, நான் எனக்கு பண்ணிக்க போகிறேன், உனக்கு சேர்த்து பண்ணுறேன், அப்படி சொல்லுங்க, தப்பு கிடையாது. இதா எனக்கு பண்ணுறது நீயும் கொட்டின்னு சொல்ல, ஒன்றும் அவசியம் இல்லை, ரொம்ப மறைக்காத விற்காத அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயசாக இருந்தேன்னா 5 வயசில் நம்மளை கையில் வச்சுட்டு என்னென்ன பண்ணியிருப்போம், அட்டகாசம், அத்தனை அட்டகாசத்தை கையில் வாங்கினாலே தாங்கினாலே தாயும் தந்தையுமாய் வாயும் மீசன் மணிவண்ணன் என்ற தெய்வம் தான் பித்தரே, பிரம்மோபதேசமே குருவே தெய்வதாச்ச, அவன் தான் தெய்வன், அப்பா அம்மா தான் தெய்வம், அவன் தான் குரு, அவன் தான் ஆச்சாரியன். அப்படி அப்பா அம்மாவை ரட்சணம் பண்ண வேண்டாமா, அப்படி அப்பா அம்மாவை உபாசனை பண்ணணும். அப்ப ஏற்பட்டதான சிறி இந்த திருக்குடந்த தேசியம் என்ன பண்ணுவார்னா, ஆச்சாரிய சம்ரட்சணம், தனியா ஒரு ஆச்சாரிய பத்ததியை ஆரம்பிக்கிறார். என்னன்னா, வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சாரிய பரம்பரையை, முனித்திரை ஆச்சாரிய பரம்பரையை ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்திதியில இன்னைக்கு வளர்ந்து வந்ததுதான் இந்த பவுண்டரிபுரம் ஆசிரமம். எம்பெருமானோட மடைப்பள்ளி வந்த மனம், அது கொடுத்த பிட்சைக்கு, எம்பெருமானாருக்கு பிட்சை இட்டவர் சம்பிரதாயத்துக்கு பிட்சை இட்டு இருக்காரு. நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், சம்பிரதாயம் அங்கதான் பிட்சையாகி வந்திருக்கு நம்மகிட்ட. ஆகாரம் சம்பிரதாயங்கிறது ஆகாரம், அதுதான் ஆகாரம், அதுதான் நமக்கு ஜீவன். அந்த ஆகாரம் உள்ள போனாதான் இந்த ஜீவன், சீவைஷ்ணவன்ங்கிற ஜீவன் இருக்கும், தரிக்க முடியும். அதனால தேசிய சபைக்கு வந்து கேட்கும்படியா வச்சுக்கூடாது. அடுத்த தடவை நம்மளே போன் பண்ணி கேட்கணும், எப்ப சுவாமி வரணும், நான் வரட்டும், நான் வந்து உங்க காத்துக்கு தரேன்னு சொல்லணும், அப்படி சொல்லணும். அந்த வம்சத்தில் அம்மா சத்திரம் சேஷாச்சார்னு ஒரு பெரிய மகான், 40 திருநட்சத்திரம் வரை அவருக்கு நாக்கு சரியா பரலாது, பாப்பா அப்படின்னு பேசுவார், இழுத்து இழுத்து தான் பேசுவார். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள பிராணாவஸ்தையாயிடும். இந்த பூலோகத்தில் இருக்க எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளாம் யாரான்னு கொஞ்சம் கிடைச்சா வாய்க்கு வெல்லும். அவன் இப்படி நடந்தானா, அவன் எப்ப பார்த்தா இப்படி இப்படி நடக்கிறான், ஏன் உனக்கு உடம்பு நன்னா கொடுத்துருக்கானே எம்பெருமான், ஐயோ எனக்கு வருமான இப்படி கொடுத்துருக்கானே, அவனுக்கு ஏன் அப்படி தெரியல, என்ன பாவமாவனா இருக்கட்டுமே, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கருணை பண்ணி இருக்கக்கூடாது, எம்பெருமான்ட்ட போனா பிரார்த்திக்கணும். ஐயோ பாவம் எப்படி நடந்து போறான் ரோட்ல, ரொம்ப கஷ்டமா இருந்து பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குடா, இதை ஏன் பண்ணக்கூடாதுனா, நான் பண்ண புண்ணியம் இருக்கே அதை தரேன் இப்ப வாங்கிக்கோ அவனுக்கு குடுற, எனக்கு எல்லாம் கால் கையெல்லாம் நன்னா வந்துருக்க, நான் இடிச்சிருந்தாலும் முட்டின்றாலும் தலைவலி வந்தாலும் என்னால தாங்க முடியும், ஐயோ பாவம் அவனால ஒழுங்காவே நடக்க முடியே, அவன் எப்படி தாங்குவான், அதான் உத்தமன், ஓங்கிய உலந்த உத்தமனுக்கு நீ சொல்ல போற தாங்க முடியாது. அப்ப நம்ம எல்லாம் பக்கத்திலே நிக்க முடியாது, அப்பெல்லாம் நம்மளாம் மனுஷனா இல்ல போல்றக்கே தோணும், அவ்வளவு சொல்ற தாயாருங்க. அப்ப ஏற்பட்ட ஆத்திரேய குலத்துல வந்து அந்த வம்சத்தை ரட்சணம் பண்ணி அந்த ஆச்சாரிய பத்ததியை உருவாக்கி கொடுத்த இப்ப ஏற்பட்ட பரம்பரையில தான் இந்த பவுண்டரி ஆசிரமம் வந்தது. அப்ப ஏற்பட்ட பவுண்டரி ஆசிரமத்துல கவுண்டரிபுரம் ஊர்ல இருந்தே வந்தார் ஒரு சுவாமி சீனிவாச மகாதேசன். அவரும் அப்படி தபஸ்வியா இருந்தார், வசத்தியானது. இதுல இருக்க ஹயக்கிரிவன் வந்து அப்படி திருக்குழந்த தேசியம் தானே ஆராதனம் பண்ண ஹயக்ரீவன், வசத்தியான ஹயக்ரீவன், பேசக்கூடியவன். இந்த அம்மாசத்திரம் சேஷாச்சாரங்கிறவருக்கு 40 திருநட்சத்திரத்துல மனம் உருகி கசிந்து பிரார்த்திச்சுண்டு எனக்கு எப்படியா ஞானத்தை கொடுன்னு தினம் அவனே கதின்னு கட்டின எழுதிருந்த 40 திருநட்சத்துக்கு அத்தனை ஞானத்தையும் ஒரே ராத்திரத்துல கொடுத்தான் எம்பெருமான். 5 ராத்திரத்துல கொடுத்தான் ஹயக்ரீவன், ஒரே ராத்திரியில ஞானத்தை கொடுத்தான். எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தான்? சதுசாஸ்திர அத்தியாயி, சதுசாஸ்திரத்தை அப்படி கொடுத்தான். நான் கொண்டு வந்து அத்தனை பாஷ்ய கிரந்தங்கள், 4 கிரந்தங்கள், அந்த 4 கிரந்தங்கள் ஞானத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டான் எம்பெருமான். மன்னா காலத்துல அப்படி தேஜஸ்வி வியாசம் அப்படி வாயிலேந்து வர வார்த்தைகள் என்ன, அப்படி அமிர்தமா கொற்றதான். வசத்தியான உன்னதமான பரம்பரையை உருவாக்கி கொடுத்த அவரோட கலசேப கோஷ்டியில்தான் இஞ்சிமேட் ஜெயசங்கர் அன்வயிச்சார். அப்ப ஏற்பட்டுதான் இஞ்சிமேட் ஜெயசங்கர். பிற்காலத்துல ஜெயசங்கரா ஆகி பூர்வாசிரமத்தில் சிஷியரா இருந்தார். பிற்காலத்துல ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து இந்த சுவாமி திருநாடு அலங்கரிச்சுட்டார். அதுக்கு கிருதஜ்யா, நமக்கு அந்த ஞானம் கொடுத்த ஆச்சாரியன் ஆச்சேன்னு அந்த கிருதஜ்யா. கும்பகோணத்துக்கு எந்த எப்போதெல்லாம் ஏழுவாரோ அந்த சமயத்தெல்லாம் போய் மாலோலனுக்கு எப்படி தனியா ஆராதனை பண்ணுவாளோ அதே மாதிரி தன்னோட கரஸ்பர்சத்தால விசேஷமான ஆராதனை பண்ணுவாராம். இப்ப ஏற்பட்ட வசத்தியான சம்பிரதாய ஞானத்தை கொடுத்து ஒரு பீடத்துக்கு அதிபதியா அந்த ஆக்கினியே ஹயக்ரீவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆராதனை பண்ணுவாராம். அப்ப ஏற்பட்டதான் ஹயக்ரீவன் இன்னைக்கு ஆசிரமத்தில் 7 இருக்கார். வசத்தியான ஹயக்ரீவன் ஞானத்தை வந்து செய்வீங்க, ஒரு நாள் ஒரு க்ஷணம் செய்வீங்க போதும், அப்படியே ஞானத்தை குறுக்கக்கூடிய பெரிய மகானுபாவன் எம்பெருமான். கசிந்து உருகி ஒரு வார்த்தை கேட்டா போதும் அத்தனையும் பலிதமாறு. இன்னைக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை, என்னை பெரிய மனுஷனாக்குறது அவன் தான், எனக்கு பின்னாடி பின்பலமா இருக்கிறது அவன் தான், நான் சொல்ற வார்த்தைகளை காப்பாற்றுறது அவன் தான், நான் அடியேன் இல்லை. அடியேன்னுலாம் ஒண்ணும் இல்லை, வந்து அக்ஷத கேட்கிறான் பழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த ஆச்சாரிய பீட அனுகிரகம் பண்றது கிஞ்சித் சாமர்த்தியமும் இங்க கிடையாது, எல்லாம் அந்த திருவடி வாரம் தான். அந்த ஹயக்ரீவன் அவ்வளவு வசத்தியான ஹயக்ரீவன். அப்பேற்பட்ட தேசிகன் சொன்னவன, இந்த திருக்குறள் தேசிகன் ஞாபகம் வந்தது. அதனால தேசிகன்கிற பதமே வசத்தியான பதம், வசத்தியான பதம். நீலாதுங்கஸ்தனகரதி சுத்தம் உத்போய கர்ஷம் பாராத்தியம் ஸ்ருதி சத சிர சித்தி வத்யாபயந்தி. அத்யாபயந்தி அறிவிக்கிறாள், என்னத்தை அறிவிக்கிறாள்? ஓங்கி வளர்ந்த உத்தமன் வேர்பாடி. யாரோட பேரை பாடணும்? ஓங்கி உலகந்த உத்தமனை பாடணுமா? சோச்சிஷ்டாயம் சஜினிகளும் யா பலாகிருத்த புந்தே. அப்படி அவனை வாரி அணைச்சிருந்து மல்லு கட்டிண்டு அவனை பிராண ஹிம்சை பண்ணி என் சேத்தனன் என் குழந்தைய காப்பாத்த போறியா இல்லையா, அரஸ்ட் பண்ணி கையில் வச்சுட்டு இருக்கேன், என் சேத்தனன் என் குழந்தைய நீ காப்பாத்துறேன்னு சொல்லு, உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். கோதா தஸ்மை நம இதம் பூயே வாஸ்து பூயகம் அன்னவயல் புதவை அன்றாளரங்கு பண்ணு திருப்பாவை பல்வதை மின்னி சார் பாடி கொடுத்தான் லப்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சொடற்புடைய தல்வாவை பாடியர்லவல் விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு போன பாசுரத்துல பார்த்தோம். அப்படி எம்பெருமான் நமக்கு ஆச்சாரியன் தேர்ந்து எப்படி அனுகிரகத்தை வாங்கிக்கிறது என்பதாகவும், அப்படி கிரகஸ்தாசிரம தர்மங்கள்லாம் என்னன்னு தாயார் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அப்ப ஏற்பட்டதான் வசத்தியான பூர்வ பாசுரத்தை பார்த்தோம். நாராயணனே நமக்கே தெரிவான் முதல் பாசுரம், அஷ்டாஸ்வரத்தை நிர்தானம் பண்ணா பையத்துயின்ற பரமடிபாரின்னு துவயத்தை காமிச்சு கொடுத்தா, இங்க சர்மஸ்லோகத்தை காமிச்சு கொடுக்க போற. ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் எம்பெருமானை எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, அங்க ஓங்கி உலர்ந்த உத்தமன் அவனை பஜிக்கணும். அவனை எப்படி பஜிக்கணும்? நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நோன்பு எப்படி நோக்கணும்? சும்மால வேலையில ஏந்துட்டு 4 மணிக்கு ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி எம்பெருமானே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடின்னு இத்தனை ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு பூத சுத்தின்னு சொல்லுவார் திருவாராயணத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி உடம்ப சுத்தி பண்ணிட்டு அதுக்கு போனோமா அந்த விரதத்துக்கு. தீ எங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வயது. இப்படி நோன்பு நூத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, தீ எங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மும்மாறி பெய்யுமா மழை? மழை நிறைய இருந்ததுன்னா என்ன லாபம் அப்படின்னா, ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையில நிறைய நெல் விளையும். நெல் விளையும்னா வெறும் நெல் மட்டும் இல்ல, தானியங்கள். தானியங்கள்லாம் செழிப்பா இருக்கும். சரி, தானியங்கள்லாம் செழிப்பா இருந்தா என்ன? பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அதுக்கு நடுவுல இந்த பக்கம் வண்டுகள்லாம் அப்படி பறந்து போயிட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சரி, இயற்கையை ரசிக்கலாம் போல் இருக்கு. இப்படி இருந்துனா தேங்காதேவுக்கு இருந்து சீத்தமலை பற்றி வாங்க. ஓ, பயிர் நிறைய வரைஞ்சிருந்தா பயிருக்கு வேண்டிய அந்த பசுக்கு வேண்டிய தானியங்கள்லாம் கிடைக்கும். நெல் கிடைக்கிறது இல்லையா, புல்லு கிடைக்கிறது இல்லையா, அந்த வைக்கோலை சாப்பிட்டுதான். வெறும் வைக்கோல் சத்தைய சாப்பிட்டு நமக்கு வந்து எத்தனையோ வைட்டமின் சொல்றோம் அந்த பாலில், விதவிதமா சாப்பிட்றதுக்கு. அப்பேற்பட்டதான உன்னதானமான உன்னதமான வஸ்து. ஆச்சாரியன் என்ன பண்றான்? பிட்சைக்கு போறான் இல்லையா, ஆச்சாரியன் பிட்சைக்கு போறச்ச சாதம் தான் கிடைக்கும். பெரியாண்டவன் அப்படிதான் பண்ணார், சாதம் தான் கிடைக்கும் அந்த கவலத்துல. அதை எடுத்துன்னு வந்து அத்தையும் எடுத்துன்னு வந்து அதுல கஞ்சி இருக்க போறதே, கஞ்சி இருந்தா சத்துவகுணம் பெட போறதேங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரா, காவேரி ஜலத்துல வந்து அலசுவாராம். அலசினா மொத்தமா படியும், சக்கையா இருக்கும். அந்த சக்கைய உண்டு இன்னைக்கு நமக்கு சம்பிரதாயம் கொடுத்திருக்காரு சீமுஷாண்டவன். நமக்கு கிடைச்சா சீமுஷாண்டவன் நமக்கு கிடைச்சானா? எப்படி கிடைச்சா, எப்படி கிடைச்சார்? இப்பேற்பட்டதான ஆச்சாரியனோட பரம கிருபை அனுகிரகம். இன்னைக்கு நம்ம நன்னா இருக்கோம்னா அந்த பெரியாண்டவரோட அனுகிரகம் தான். பிச்சைதான், எல்ல அளவு சந்தேகமும் இல்ல. தேங்காதேவுக்கு இருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த வள்ளல் பெரும்பசுலாம் எப்பேற்பட்ட வள்ளல் பெரும்பசுக்கள்! இந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்ட ஆச்சாரியன்! யோ, நல்ல ஆயுசு பருந்து நன்னா இருக்கட்டும். எவ்வளவு நல்லவன் பார்த்தா சாத்விக மாதிரி தெரியானே, இவன் நன்னா இருக்கணும். அந்த ஒரு அக்ஷதையை சேர்க்கிறாரோன்னு அந்த அக்ஷதையில அத்தனையும் ஓடி போருமா. தேங்காதேவுக்கு இருந்து, அது எங்க சீமுஷ்ணா இப்படிதான் வாரிதான் கொடுப்பார். கொஞ்சமா கொஞ்சமா துணுண்டு சேர்த்தா போறாதோ, துணுண்டு சேர்த்தா போறாதோ. மனசு தேங்காதே புக்கி இருந்து உள்ளேந்து அப்படி பொங்கி வருது. ஐயோ, இவன் நன்னா இருக்கட்டும், இவனுக்கு அர்த்தம் வந்தா இன்னும் நன்னா இருக்கட்டும், இவனுக்கு அர்த்தம் வரும் இன்னும் நன்னா இருக்கட்டும். குறையவே குறையாது. வள்ளல் பெரும்பசு நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம்ப. இத்தகைய நீங்காத செல்வம் நிறைந்து இருக்குமா? அப்படி ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் விழுந்தோம்னா வேதமோதிய அந்தனர் கோர்மழை, மாதர் மங்கையர் கற்பினு கோர்மழை, நீதி நின்றிடும் மன்னவர் கோர்மழை அப்படின்னு தமிழ் மூதரை. அது மாதிரி மாதம் மும்மாறி பெய்யணும். மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் விடணும், திருப்பியும் ஒரு நாள் மழை பெய்யும், 9 நாள் திருப்பி கேப் விடணும், அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும். இப்படிதான் 30 நாள்லையும் முதல் நாள் பெஞ்சதுன்னா திருப்பி 11 நாள் திருப்பி 20 நாள் அப்புறம் 30 நாள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் 9 நாள் 9 நாள் 9 நாள் விட்டு மழை பெஞ்சதுன்னா அது உள்ள ஊறும், ஜலம் உள்ள ஊறும். ஜலம் உள்ள ஊறித்துனா நன்னா தீர்த்த வசதி இருக்கும். தீர்த்த வசதி இருந்தா நன்னா நாம் வாழலாம். இந்த மாதிரி ஆச்சாரியன் என்ன பண்ணணும் நம்ம சொல்லி காமிக்கிறான். நம்ம எங்க போறோம்? மாதம் மும்மாறி பெய்து. சுவாமி, மாசம் 3 நாள் நல்லா போயிட்டு இருக்க முடியாது. வருஷத்துக்காம 1 நாள் போறப்பா, வருஷத்துக்காம 1 நாள் போ, 3 மாசத்துக்கு ஒரு தரியான் போ. ஏதோ ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும் ஆச்சாரியன் சேவிக்கிறதுக்கு. எனக்காக முடியாது, அவரே சங்கல்பத்துக்கு இங்க வரேன், அப்ப சேவிச்சுக்கிறேன். சஞ்சாரத்துல ஒரு 7 வயது, சஞ்சாரத்துல 7.5 வயசு நான் சேவிச்சுக்கிறேன். அது அரங்கமா நகருடானே, நமக்கு நாழி இருந்துருக்கு நினைச்சிருக்கலாம், இல்லவே இல்லை, நாழியே இல்லை நமக்கு. காமிச்சு கொடுக்க பாருங்க, பாதி தூங்கி போடுறோமா, நூறு வருஷத்துல 50 வருஷம் தூங்குறோம். என்ன 8 மணி 9 மணி ஆனா தூங்கிடணும். ஆனா இப்ப வேற கல்ச்சரே மாறி போயிருது, ராத்திரி தூங்குறதே இல்ல. ஏன்னா சீக்கிரம் தூங்க போனோமா நிரந்தரமா வேற என்ன வரும்? அதுன்னு ஒரு காலக்கிரமம், அந்த காலக்கிரமத்தை கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணும். படிக்கிறது என் படிக்கிறதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு டீ போட்டுறேன் இல்ல, உட்காந்துட்டு அதையும் கெடுத்துண்டு தானும் கெடுத்துண்டு உடம்பு சிஸ்டம் போய் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படியா வாழறது? நோயினுடைய இந்தி 60 இல்ல 100 வயசுகள் நல்லா வாழத்து கூட்டியது வேதம் நமக்கு கொடுத்துருக்கு. 80 மா நமக்கு சாசனம் பண்ணியிருக்கான். அதான் சின்ன பின்னப்படுத்தி ஓட்ட போட்டு நம்ம அவஸ்தப்படுத்தி உட்கார்ந்து இருக்கோம். வேதமோதி அந்தனர் கோர்மழை மாதம் மாதர் மங்கையர் கற்பினு கோர்மழை நீதி நின்றுடும் மன்னவர் கோர்மழை அப்படின்னு இத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு மழை பெஞ்சு மாசம் மும்மாறி பெஞ்சுனா மாதம் அப்படி செழிப்பா இருக்குமா? ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டி. எம்பெருமான் என்ன பண்றேன், எப்பேற்பட்ட ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படின்னு காமிக்கிறா பாருங்க. ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டி மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றான், இந்திர பதவி ஆசை வந்துருத்து அவனுக்கு. எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சாலும் சொர்க்கலோகமே அவன் கையில தான். ஜெய் இந்திரானா வந்து நிக்கணும் அவன், ஜெய் வருணானா வந்து நிக்கணும். ஏ யமதர்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இல்ல சுவாமி இப்பதான் வேட்டைக்கு கிளம்புறேன் போயின்னு இருக்கேன், போலாமா வேண்டாமா? அந்த ஸ்திதியாம். அத்தனை பேரையும் ஜெயிச்சாச்சு, இருந்தாலும் அததுக்குன்னு ஒரு ஸ்திதி எம்பெருமான் கொடுத்துருக்கான். அது எம்பெருமானோட ஆக்கியல அது சுழண்டு இருக்கு. இவன் ஜெயித்தாலும் அது கட்டுப்படாது, இவனுக்கு சுதந்திரம் ஆகாது. அதனால என்ன பண்றான் பாக்குறான், இந்திர பதவி எனக்கு வேணும், இந்திர பதவி எனக்கு வேணும். 100 யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணும், அஸ்வமேத யாகம் பண்றான் உட்காந்துட்டு முடிச்சுட்டான். யாகம் பண்ணியாச்சே பண்ணியாச்சே, தானம் கொடுக்கணும். வாரி வழங்கி இல்லேன்னு சொல்லக்கூடாது, தானத்துல மட்டும் இல்லை. உன் உயிர் வந்த அப்படின்னா கொடுத்துக்கணும், கொடுத்துடணும். கொடுத்தா பலிக்கும். யோஜனை துளி பண்ணையோ 100 வேஸ்ட் ஆயிடும், அவ்வளவுதான். ஒன்னும் காப்பாத்தாது. இன்னைக்கு காத்தால ஏந்துன்னா என்ன இருக்கோ அதான் இருக்கும். இத்தனை நாளா உபாசனை பண்ணது இருக்காது நம்ம கையில. அந்த மாதிரி தானம் கொடுக்கணும், தானம்னா அப்படி கொடுக்கணும். மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் அப்படி பெருசா நடந்துட்டு இருக்கு, வேள்வி நடந்துட்டு இருக்கு. இந்திரனுக்கு தாங்க முடியல, திருப்பார்க்கடல்னு கோப்பாடு போடும் இடம் சொல்லுவா. அங்க போய் கதறான் உட்காந்துட்டு, அச்சுதா மாதவா கேசவா நாராயணா மாதவா உட்கார்ந்து ரொம்ப திலோத்தமி எப்படின்னு எல்லாத்தையும் பேர சொல்லிட்டு நன்னாடுறன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துன்னா இப்படிதான் நடக்கும். வேற என்ன பண்றது, ஒரு நாள் சீதை கிழிச்சிருவான். என்ன பண்றது, தானே தந்த மன்னவாரி போட்டுக்கிறது. விழுந்தரிச்சுன்னு ஓடி போனான் திருப்பார்கடல் வாசல்ல, அப்படி கூட்டின்னு போயிட்டான். பிரம்மாட்ட போய் கேட்கறான், எல்லாம் அங்கதான் பெரிய இடம் தான், என்கிட்ட வரவே வராத போ அப்படிங்கிறான். இல்லையா எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் வாங்கும், எம்பெருமான் என கண்ணிடத்தே பார்க்கக்கூடிய ஸ்திதியில நான் இருக்கேன். இத்தனால என்ன பண்ணேன் கேட்டேன்னா எங்க போய் முட்டிப்பேனா? அதனால நீங்களும் கொஞ்சம் துணைக்கு வாங்கோ. சரி சரி போ, வந்து தொலைவன் போ. உங்களுக்காக நான் மாட்டின்னேன், நான் மாட்டு எம்பெருமான தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாராயணா கிருஷ்ணான் நான் மாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன விட மாட்டேங்கிறீங்களே ஐஷன் போயிட்டர் திருப்பாக்கடல் வாசல் அப்படி எம்பெருமான போய் பசிக்கிறார். பிரம்மா வந்துட்டாரோன்னு வந்து கேட்கிறாரு, ஐயோ பாவம் சொல்லிட்டு அங்கேயும் திருப்பார்கடல்னாலும் ஏந்து வாசல்ல வர உள்ளுக்குள்ள போக முடியாது, அங்கேயும் நோய் என்ட்ரி தான். திருப்பார்கடலா இருந்தாலும் நோய் என்ட்ரி தான், உள்ளெல்லாம் போய் சேவிக்க முடியாது யாராலையும். எல்லாம் வாசல்ல நின்று கூப்பிடலாம். எம்பெருமான் எழுந்து வந்தாதான் உண்டு. அதனால எம்பெருமான் நேரம் எழுந்து வந்தான்னுடா சொல்டா இந்திரா, பிரம்மாவை துணைக்கு கூட்டு வந்திருக்கே. இல்ல மகாபலி யாகம் எல்லாம் முடிச்சுட்டான். அப்படி யார் ரொம்ப சந்தோஷமாச்சே, யாகம் பண்ணா நல்லது தானே, என்ன தர்மம் தானடா அது. அப்பதானே உங்களுக்கு ஹபீஸ் எல்லாம் கிடைச்சு தானே, எல்லாம் ஒழுங்கா கொடுத்தானா, ஹபீஸ் எல்லாம் கொடுத்தானா, ஒழுங்கா கொடுத்தானா, நம்ம சம்பாவனை கொடுத்தாரா? எல்லாம் போய் பண்ணல, வாரத்துல போய் பண்ணல, சம்பாவனை என்ன பண்ணாலா, ஒழுங்கா பண்ணாலா? பாத்தியார் கேப்பார், நான் அனுப்பிச்சு வச்சேன், ஆனா அடுத்த தடவை அனுப்பணுமே, இல்லாட்டி போக மாட்டார். சுவாமிய அந்த ஆத்துக்கு ஏன் அந்த ஜென்மத்துக்கு அந்த ஆத்துக்கு என்ன அனுப்பாதையும். ஆமா அவ்வளவு அனுபவங்கள் பாவம், என்ன பண்றது. அது மாதிரி எல்லாம் அவிசு கிடைச்சது, அவிசுலாம் கிடைச்சது, அதெல்லாம் விஷயமா? பின்ன என்ன விஷயம்? என்னால என் சீட்ல உட்கார முடியல, ஏற்கனவே என்ன ஜெயிச்சுட்டான், எப்ப வந்தாலும் சீட்ல இருக்கியான்னு கேட்கறான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒளிய வேண்டியதா இருக்கு, என்னால சுதந்திரமா காரியம் பண்ண முடியல. நீ தானே நியந்தா. எப்ப ஞானம் வருது பாருங்க, எப்ப ஞானம் வருது? ஒண்ணு இல்லேங்கச்சேதான் ஞானம் வருது. எல்லாம் இருக்கச்சே என்னைக்குமே ஞானம் வருது. யாருக்குமே யாருக்குமே இருக்கச்சே ஞானம் வராது, இல்லேங்கச்சேதான் ஞானம் வரும். அப்பதான் கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா மலையப்பா உனக்கு கண்ணு இருக்காரா? உனக்கு கண்ணு இருக்கா? இந்த கற்பூரத்தை இங்க வீசின்னு இருக்கியா? ஐயோ அத கல் எடுத்தால அடிச்சாலே அந்த வழி இன்னுமா போல, உனக்கு அதனால சாத்தியிருக்கால? உனக்கு கண்ணு தெரியலையா? இதான் கேக்குறது, நம்ம கேக்குறதே தான். ஐயோ பாவம் உனக்கு அப்படி அடிபட்டதே, அதனால இன்னுமா இந்த பண்ணிட்டு இருக்காளே உபச்சாரம் அப்படின்னு கேக்குறது இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்ற, அங்கேருந்து கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா வாடா அச்சுதா கேசவா வந்துட்டேன்டா போதுண்டா நிறுத்துடா. பதிலுக்கு சொல்றான் எம்பெருமான், சரி இன்னும் எல்லாம் கரெக்டு தான், வாசம் தான், சரி என்ன பண்ணணும் இப்ப? அவன்கிட்டேருந்து என்ன காப்பாத்து இல்ல போயிடும், இந்திர பதவி போயிடும், இல்ல சொர்க்கமே போயிடும். அவன் ராட்சசன், அவன் வந்தானா எப்படி நடந்துப்பான் உனக்கே தெரியும். சரி சரி இப்போ இப்ப ஏன் புத்தி வந்ததோ நான் இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் எம்பெருமான். கஷ்யபருக்கும் அத்திக்கும் அப்படி மகனாக எம்பெருமான் அவதாரம் ஆறார். ரிஷி வயத்துல பிறந்தவன அஞ்சு வயசு பிறக்கச்சே அஞ்சு வயசா பிறக்காது நம்ம எல்லாம், அப்படி ப்ரீ மெச்சூர் பேபி தான் நம்மகிட்ட வரும். இது பாஸ்ட் பாஸ்ட் மெச்சூர் பேபி. இது அஞ்சு வயசுல நன்னா வந்து குழந்தையா வந்துருத்து, அஞ்சு வயசு ஆச்சா உடனே உபநயனம் பண்ணும் பாத்துக்கோங்க. நம்மளும் இருக்கோமே, நீ எத்தனை வயசு ஆட்டம், கல்யாணத்துக்கு முத நாள் போட்டுன்றலாம், அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் எதுக்கு போடுவாங்க? அவன்லாம் என்ன மாதிரி கிடையாது, நான்லாம் என்ன மாதிரி அனுஷ்டானம் கிடையாது. நீ எவ்வளவு சிரமம் பண்ணுவேன்? நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் நான் 28 பண்ணேன். அப்ப இப்ப உனக்கு நினைவு தெரியுமா தெரியாதா? அது கரெக்டா கன்ஃபார்மா கேட்டுக்கும், நினைவு தெரியுமா தெரியாதா? இல்ல இப்ப எல்லாம் முடியறது இல்ல, வயசா ஆறுதுல டிவி பாக்குறது வேற நாரி இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு இது கன்றாவி ஒரு சீரியல வச்சுப்படுறான், வேற வழி தலையெழுத்து. அவளுக்கா உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, அவளுக்கா இவன் உட்காந்து பாக்கணுமா, அவளுக்கா உட்காந்து பார்த்து என்ன வேண்டியதா இருக்கு? பின்ன எவ்வளவுடா பண்றேன், தசவாரம் பண்றேன், எனது 10 தான் பண்றியா? இல்ல சுவாமி தசவாரம் பண்ற, ரெண்டும் ஒண்ணுதான்டா, உருப்படாது. பண்ணி என்னடா நிலைக்க போறது உனக்கு? அது நிலைக்கிறதுக்காக பண்ற ஒரு சமாச்சாரம். அப்படி பண்ணணுமா ஜபத்னா? அப்படி பண்ணணும், 28 மினிமம், 108 பண்ணணும், 1008 பண்ணணும். காலத்துல உபநயனம் பண்ணி வச்சிருக்கணும் குழந்தைக்கு. நன்னா ஸ்ரேயசோட நம்ம வம்சம் நன்னா இருக்கும், நம்ம நன்னா இருப்போம், நம்ம வம்சம் நன்னா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி போறக்கூடாது, அப்புறம் அது ஆணியில தான் தொங்கும், எல்லாத்துக்கும் அடைஞ்சலா இருக்கும். வேற என்ன பண்றது, ஆணியில தான் நல்லா சர்ஃபு போட்டு பளிச்சுன்னு, ப்ளூ போட்டு பளிச்சுன்னு இருக்கும். மிக்க பெரும்புகள் மாவலி வேலியில் காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். கொஞ்சம் குதிச்சுட்டான், குழந்தையா குதிச்சுட்டான், அவளுக்கு ஒரே சந்தோஷம், உபநயனம் பண்ணி வைக்கணும். திருமாமகள் ஏந்துண்டா மண்மகள் அப்படி ஓடி வந்து, அப்பாடா குழந்தை இதை வச்சுக்கோ அப்படின்னு மாந்தோல் கொடுத்தாலாம், மாந்தோலை போத்தின்னா. சப்த ரிஷிகள் வந்து தப்பகட்டை கொடுத்தா, ஏ பிரம்மச்சாரிக்கு இதாண்டா முக்கியம், கட்டாயம் வேணும், கையில வேணும், ஏன்னா பவித்திரம் பண்ணணும், ஆசனம் வச்சுக்கணும் பிரம்மச்சாரிக்கு, அதெல்லாம் தான் இந்த தபஸ் பலிக்கும். இந்த உன் தபஸ் பலிக்கிறதுக்கு நானே கிரகிச்சுன்னு வந்தேன் சப்த ரிஷிகள். சூரியதேவன் அங்கேருந்து ஓடி வந்தானா, பிருகஸ்பதியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். பிருகஸ்பதி தேவரே அப்படிங்கிற தேவரே வாத்தியாரா இருக்கிறது, அப்படி வாத்தியாரா இருந்து உபநயனத்தை பண்ணி வைக்கிறார். காயத்ரி மந்திர உபதேசத்தை சூரியனே பண்றான், நானே பண்றேன், நானே பண்றேன்டா. சூரிய மண்டல மத்தஸ்தம் நம்ம பிரார்த்திக்கிறோமே, அந்த சூரிய மண்டலம்டா, என் மண்டலத்துல தான் நீ இருக்கேன்னு சொல்றேன், நானே உபதேசம் பண்றேன். சரியா? வா வா வா வா வா, இதெல்லாம் தான் உங்களுக்கு சான்ஸ், வாங்கோ உபதேசம் பண்றான். உபதேசம் பண்ணவன ஜாமுன்னு கம்பீரமா குழந்தை டங் டங் டங் டங் ஒரு குரலாய், 1.5 அடி தான் பொசரவே, 1.5 அடி தான் ஒரு குரல்னா, 1.5 அடி. திருக்குறள் பார்த்துருக்கோமா, கரெக்டா மேல முழு வரி இருக்கும், கீழே பார்த்தாலும் 1.5 வரி இருக்கும். திருக்குறள் அதான் குரல், குரல்னா 2.5 இல்ல 2 அடி, ஆனா 1.5 தான், 2 வரிசை வரும், ஆனா 1.5 அடி தான், அவ்வளவுதான் குழந்தை. இவ்வளவு 1.5 அடிக்கு பால பிரம்மச்சாரி இப்படி போறானா கொடை எத்தனை? என் சொருக்குட்டன் எனக்கோர் இன்ன முதம்பிரான், தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அழுவார். அப்படி அனுபவிக்கிறார் குட்டனை, என் சிறு குட்டன். கேரளா பக்கம்லாம் சொல்லுவான், கோயம்புத்தூர் பக்கம் போனாலே சொல்ல ஆரம்பிச்சிருவான், குட்டன் குட்டன் தான் வரலாம்னு சொல்லுவான். அந்த கேரள பாஷை அது குழந்தை அப்படி இருப்பான், ரொம்ப அழகா கொழுக்கு முழுக்கு நல்லா இருப்பான். திங்கன்னு இப்படி கொடையை தூக்கிட்டு போறது, கமண்டோ தூக்கிட்டு இருப்பில் அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஜம்முன்னு மாந்தோல போட்டுட்டு தர்ப கட்டை வச்சுட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு ஜிங் போறது, போறதே ரொம்ப அழகா இருக்கும். கல்லோல கோலால பாக்குறதுக்கு சின்ன வயசுல உபநயனம் பண்ணி பாருங்கோ, இப்படிதான் இருப்பான், இப்படிதான் இருப்பான். அவ்வளோ தேஜஸ்வி அவ பண்ற தபஸுக்கு ஜபத்துக்கு இந்த குழந்தை நன்னா இருக்கும். ஏன் நம்ம அவன் தள்ள மன்னவாரி போடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடின்னு நிச்சயமா ஒழிஞ்சு போனோம், பர்மனண்டா ஒழிஞ்சு போனோம்னா நன்னா இருக்க மாட்டான். நம்ம வம்சம் நன்னா இருக்கும்னா காலே. இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். நம்ம எல்லாம் வழக்கத்துல விட்டோம். அந்த மாதிரி எம்பெருமா என்ன பண்ற, அங்கேந்து மிக்க பெரும்புகள் மாவலை வேலியல் அப்படி நுழையிறான். மாவேலி வேள்விக்கு வந்தாச்சு, கிடு கிடு கிடுன்னு வந்தாச்சு. என்னமோ உறுத்துறது உள்ள, என்னமோ உறுத்துறத, சட்டை சரியா போட்டுக்கலையே, என்ன சட்டை, சட்டையை அவுப்போம் அப்படின்னு மாந்தோல் அப்படி அவுத்தானா, அவுத்தா மகாலட்சுமி தாயா வேல் இருக்கான். அடி ஏண்டி இப்படி படுத்துற, என்னண்ணா சொல்லுங்க அண்ணா, என்னது என்னண்ணாவா, நான் உங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இப்ப பிரம்மச்சாரி. யார் சொன்ன உம்மா, யார் பிரம்மச்சாரின்னு சொன்ன? அகலகில்லேன் நிறையம் என்று ஆழ்வாரு சாசனம் பண்ணிட்டார். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லி எனக்கு நான் தெரியணும் அவசியம் இல்ல, ஏதோ திருத்தனம் பண்ண போற அதனாலதான் நான் வந்தேன். நீ எடுத்திருக்க அவதாரமே சரியில்லை அதனாலதான் நான் வந்தேன். அந்த மகாபலி தேர்ந்து ராஜ்யத்தை புடுங்கி தேவேந்திரனுக்கு கொடுக்கணும். தேவலோகம் நன்னா இருந்தாதான் பூமி நன்னா இருக்கும், பூமி நன்னா இருந்தாதான் மற்றதெல்லாம் நன்னா நடக்கும். இது கிரமம் உனக்கு புரியாதா? அதெல்லாம் உங்க சமாச்சாரம், என் சமாச்சாரம் கிடையாது. என் தலை என்ன பண்றது, உன கட்டின்ட்டேன, விட முடியல. சரி இப்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியேறு, நான் தானம் வாங்கி நீ வெளியே வந்த விட்டு நீ எங்க வேணா ஏறி உட்காந்துக்கோ, தானம் மட்டும் வாங்கிக்கிறேன், அப்புறம் நீ ஏறி உட்காந்துக்கோ. அதெல்லாம் முடியாதுண்ணா, நகர முடியாது, அந்த ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்ல தான் இருப்பேன், நான் துளி கூட நகர மாட்டேன். சரி போ, நான் சொன்னத கேட்க மாட்டேன், எனக்கு எப்ப கழுத்து இருக்கணும் அப்பதான் வந்து சரியான சமயத்துக்கு வந்து கழுத்தரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமுக்கு அமுக்கிண்டு தெரியப்படாமா வெளிய தனிமை அமுக்கிண்டு மாந்தோல என்ன கொஞ்சம் சரி பண்ணிட்டு உள்ள போறான். கிடு கிடுக்கு போறான், போறேன் அப்படி மாவுளி காத்துட்டு இருக்கானா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தேஜஸ்வி பூயாசம், என்ன தபஸ், எந்த ரிஷியோட பிள்ளையோ தெரியலையே, வந்திருக்கே வந்திருக்கே இப்படி வந்திருக்கே. ஒரு பிரம்மச்சாரி வந்தானா அதுல ஆயிரம் பலன், பிரம்மச்சாரிக்கு கொடுத்தா அவ்வளவு பலன். அதனாலதான் அந்த காலத்துல தாத்தாவோட இது என்ன காரியம்னா அவர் பிரம்மச்சாரியை உட்காத்திப்பான். அவரோட கைங்கரியம், அவரோட திருவாராதனை வருது, திருவத்தியனம் வருதுன்னா பேரனை உட்காத்தி வைக்கிறது, பிரம்மச்சாரியா பையனா உட்காத்தி வைக்கிறதுன்னு விசேஷம். அவன் சிஷ்டுவா இருக்கணும், வீ ஊர் சுத்தனவனா இருக்கக்கூடாது, சிஷ்டுவா இருக்கணும், வேதவாசனவனா இருக்கணும். அப்படி வசதி அது. அப்படி அந்த வேகத்துல உள்ள கிடு கிடு கிடு கிடுன்னு வேகமா அதிரப்புகுத கணாக்கண்டேன் தோழினான்னு அவ தாயார் சொல்ற மாதிரி கிடு கிடு கிடுன்னு உள்ள நுழைஞ்சிட்டான். சுக்கரனுக்கு புரிஞ்சுட்டு உத்து உத்து பாக்குறாரு, இவ்வளவு தேஜஸ்வியா மூணு லோகத்திலையும் இருக்க முடியாதே, எனக்கு தெரியுமே மூணு லோகத்திலையும் இருக்க முடியாத, உத்து உத்து உத்து உத்து பாக்குறார். ஏதோ விபரீதமா நடக்க போறது தெரிஞ்சு போச்சு. மனசுல அப்படி தியானம் பண்ற, அதான் யோகி, யோகிக்கு தியான கம்யம், யோகிக்கு தியானம் பண்றனா வந்துருவான் எம்பெருமான். அப்படி உட்காந்து தியானம் பண்ற ஒரு நிமிஷம், இந்த குழந்தை யாரு அப்படிங்கிற மனசுல நிறுத்திட்டு, யாரு எனக்கு காமிச்சு கொடு, நாராயணா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் சங்கு சக்கரத்தோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சரந்தகி சீமான் நாராயணோ நான் தாண்டா அப்படின்ட்டோம். ஆனா அது வெளியே சொல்லக்கூடாது, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது, அப்பதான் அந்த தியானம் நிலைக்கும். ஏந்துண்டே டேய் வேண்டாண்டா நல்லது இல்லை, இவன் யாரோ ஏமாத்திரம் வந்திருக்கான், கொடுக்காத தானம் கொடுக்காத. சுவாமி உமக்குதான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, சிஷ்டுவா வந்திருக்கு, தேஜஸ் இருக்கு சுவாமி, தேஜஸ் இருக்கு, இருக்கா இல்லையா, தேஜஸ் இருக்கு. அப்புறம் என்ன வேற என்ன வேணும், உன் வம்சம் என்ன, அனாதி. ஐயோ பாவமே, அனாதி அனாதியானவன் தான், எனக்கு ஏது வம்சம், நானே தான் எனக்கு, வேற யாரு இருக்கா, அனாதி. ஓ அப்படியா, சரி சுவாமி எங்க தங்கி இருக்குது, அகில பிரம்ம சிருஷ்டியிலும் என்னது அகில பிரம்ம சிருஷ்டியிலும் ஐயோ பாவம் நாடோடி போல் இருக்கு, ஐயோ பாவம். ஏங்க சும்மா இருக்கும் சுவாமி, நீ எல்லாம் ஒரு குலவாத்தியாரா? எனக்கு எப்படி கிடைச்சதுக்கு தானம் வாரு வாரு வாரு வாரு உனக்கு தானம் தரேன், என்ன வேணும் சுவாமி உனக்கு, தேவலுக்கு என்ன வேணும், சாஷ்டாங்கமா சேவிக்கிறான். இத்துண்டு குழந்தை நம்மள என்ன, டேய் வாடா கண்ணா இங்க வாட, நானும் உனக்கு தானம் பண்றேன், வா இங்க வா உட்காரு. நூறு டா இந்த தெற்கத்தி பக்கம் போனோம்னா டா சொன்ன நாக்கு அறுத்துருவான். அம்மா குழந்தைய டா போட்டு கூப்பிட கூடாது, மரியாதையா கூப்பிடணுமாங்கலாம், வாங்க ஏங்க போங்க. சூத்ர ஜனங்கள் அவளுக்கு தெரியுது, நமக்கு தெரியலையே குழந்தைய, நமக்கு தெரியலையே பிரம்ம வித்தாச்சு, நம்ம குழந்தை நமாத்து குழந்தை நமக்கு தெரியல. மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில் அப்படி எம்பெருமான் உள்ள நுழைஞ்சிட்டான். இவன் சொன்னதெல்லாம் வச்சு புரிஞ்சுட்டான், சரி ஐயோ பாவம் சொல்லி இந்த குழந்தை கேட்டதை கொடுத்துறேன், என்னடா வேணும் உனக்கு. ஈரடி ஈரடி மண் வேணும் கேட்கிறான், ஈரடியா தாராளமா கொடுத்துட்டா போச்சே, கொஞ்சம் நன்னா கேள அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறான், உனக்கு எதுக்கு வேணும் அது? தபஸுக்கு வேணும், நான் தபஸ் பண்ணணும், யாகசாலையில உட்கார்ந்து தபஸ் பண்ணணும். ஓ யாகசாலை வேற வச்சுட்டு இருக்கியா, சரி அப்ப வந்து என் காலால இருந்தான் தர உனக்கு, நான் விசுரூப எடுக்கத்தையும் நான் ராட்சசன், நான் காலில் அளந்து உனக்கு தரேன் அப்படிங்கிறான் மாவலி. உடனே குழந்தைய என் காலில் தான் வேணும், குழந்தை அடுப்படிக்கும் என்னைக்குமே குழந்தைன்னா அடுப்படிக்கும். நீங்கள் குழந்தை கொடுக்க கொடுங்க, இந்த கையில் கொடுங்க, இடத்த கையில் வலது கையில் கேட்கணும், இடத்த கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டேன்னா இந்த கையில் தானே கேட்டேனா, டேய் அதான் இந்த கையில் கொடுத்துருக்கேன், இந்த கையில் தானே கேட்டேனா, இந்த கையிலையும் கொடுக்கணும். கொடுத்துட்டுனா சரி சந்தோஷமாக ஓடிப்படும். சரி அப்போ அந்த கையில கொடுன்னு திருப்பி கேட்டுருவோம், பலான்னு ஒரு அற விட்டுரும், பலான்னு ஒரு அற விட்டுரும். ஐயோ அப்படிங்க நீ தான் என்ன பண்ணுறது, குழந்தை அதான் குழந்தை இல்லை என்னோட அடியால் தான் வேணும். ஜிச்சோ அப்படி கேட்கறது எப்படி கேட்கறது, உன் அடி உனக்கு பத்தாதேடாப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு கொடு குழந்தை. சரி குழந்தை கேட்டுருத்து, எதை கேட்டாலும் நான் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துப்போம், அதை அளக்கிறதெல்லாம் நம்ம நம்ம சர்வேயரை வச்சு நம்ம இதுதான் அளவுன்னு சார்ந்துக்கலாம். இப்பெல்லாம் இருக்கோமா நிலத்தில் ரெஜிஸ்டர் பண்ணோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பக்கத்தாத்துல கொஞ்சோண்டு இடிக்கிறது அவன் அவனுக்கு என்ன, அவன் அவன் எப்படி இச்சிருந்துருக்கான், இல்ல சார் அவருதே கொஞ்சம் டிஸ்பியூட் தான் இருக்கா, அப்ப டிஸ்பியூட் இருக்கா, ரொம்ப சந்தோஷம். இதப்பா நான் இழுத்துன்றேன், என்னதுக்கு நான் இழுத்துன்ட்டேன் நேரா சுவாமி, நீ ரொம்ப தான் பாத்துக்கோ, நான் என்னதை இழுத்துன்ட்டேன். எங்க அவன் ஏற்கனவே வாங்கி கல் நட்டு வச்சிருப்பான், இவன் இழுத்துன்றுவாங்க, என்னதை நான் இழுத்துன்ட்டேன், நீர் பார்த்துக்கோ உமத அப்படின்னு. அது மாதிரி இவனை சொல்றேன், நான் கொடுத்துட்றேன் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படிங்கிறானா, அப்படி தானம் கொடுக்க போறான். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய நம்பருமா என்ன பண்றான், இந்த தர்பை எடுத்தான், ஒரு கட்டி கொடுத்துருக்கான தர்பை, சப்த ரிஷிகள் கொடுத்துருக்கால ஒரு தர்பை, அப்படி உருகினான், அப்படி ஒரு பார்வை பார்த்தான், சக்கரதா நுனியில வந்து உட்கார்ந்துட்டேர், கேட்கவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் என்ன காரியம் நடக்க போறதுன்னு தெரியும் அவருக்கு, வந்து உகையல்ட்டேர். அந்த ஓட்டைக்குள்ள வண்டா மாறினான் சுக்கரன், சுக்கரன் மாதிரி தானம் கொடுத்துட்டா அப்புறம் காப்பாற்ற முடியாது வம்சத்தை அசுர வம்சத்தை போய் அடைச்சுட்டானான். அப்படி ஓட்டையில துரும்ப விட்டு கிளறானா இந்த புல்லை விட்டு தர்பையை விட்டு அவள் தான் கண்ணில் கீறித்து விழுந்தடிச்சுன்னு ரத்தம் கொட்டுறது, விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்து கீழே வந்து விழுந்துட்டேன், அபசாரப்பட்டேன் என்னை விட்டுடு என்னை விட்டுடு, அசுர குலத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணேன், என் தர்மத்தை தான் பண்ணேன், தப்பு பண்ணலை அப்படின்னு எம்பெருமான் திருவிழா சரணாகதி அறிஞன ஒன்னெல்லாம் சரியா பொறுத்து போன இல்லையா, அவன் சரியா பண்ணி அனுப்பிச்சுடுறா எம்பெருமான். அப்புறம் தானம் கொடுக்குறான், தானம் வாங்கிட்டாச்சு, தானம் வாங்கினோன்னு குழந்தை எப்படி அறக்கணும் சொல்லி இப்பையும் சொல்லி என் கை என் காலால நான் வந்து கொடுத்துறேன், நான் உன்னை தூக்கிக்கிறேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான், டே டே சீக்கிரம் அவ பண்ணி கொடுத்துட்றேன் அனுப்பிச்சு விட்டுறேன், நமக்கு முழு பலன் கிடைக்கும், மூணடி எந்த இடமோ என்ன மிஞ்சி போனா என்ன ரெண்டடி ஒன்றரை அடி ரெண்டு அடி கிடைக்க போறது, இது எவ்வளவு தூரம் தாண்ட போறது, கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்போ நம்மளா இருந்தா. அவன் அப்படி சொல்லல, குழந்தை நான் உன்னை தூக்கிக்கிறேன், எதுக்கு சுவாமி, நான் அளந்துக்கிறேன், நீ என்ன பிடிச்சுட்டு இருக்கியோண்ணா, அந்த மூணடி நான் உனக்கு வாங்கி தரேன், வேண்டாம் வேண்டாம் நானே அளக்க போறேன் இப்ப பாரு அப்படிங்கிறான். அப்படி விசுரூபம் எடுக்கிறானா, ஆழியழ சங்கம் இல்லமழ திசைவாழமழ தண்டு மோழமழ அண்ட மோழமழ மோழையழ முடி பாதமழ அப்படி எம்பெருமான் அனுப்பினா அப்படி ஆழ்வார் காமிச்சு கொடுக்கற கட கட கட கட தேஜஸ்வி புயாசம் அப்படி வளர்ற சங்கு சக்கரமும் வளர்றது ஆழி ஆழியும் அப்படி எல்லா பஞ்சாயுதங்களும் அப்படி வளர்ந்துட்டே போறது எம்பெருமான் பெருசா வளர்ந்துட்டான். மகாபலி இப்ப சொல்லு நான் அளந்துக்கிட்டேமா, நம்மள அந்த அறப்பாவி துரோகி இப்படி பண்ணிட்டேடா முதல்ல வைவோம் நம்மளா இருந்தானா அவன் அப்படி சொல்லையா எம்பெருமானே நீயே வந்தியா ஏன் இடத்துக்கு வந்து கேட்கறியா ஏன் இடத்துக்கு வந்து நீ அளந்து கேட்க போறியா இதெல்லாம் யார் சொத்துறாது யார் சொத்து இதெல்லாம் உனக்கு என்ன வேணும் நான் கொடுத்த வாக்க நிச்சயம் காப்பாத்துவேன் எனக்கு இப்பதான்டா சான்ஸ் நான் நிச்சயம் காப்பாத்துறேன் கேளு மூணு அடி கேளு அப்படிங்கிறானா நீ தாண்டா கொடுக்கணும் என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா எனக்கு பயம் கிடையாது என் ராஜ்யத்தில் எங்க வேணும் கேளு நான் தரேன் உனக்கு மூணு அடி நான் அளந்துக்கிட்டுமா அப்படின்னா நன்னா அளந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு பூவுலகம் முழுசும் அளந்துட்டான் அடுத்தடி பேருங்க அந்தரத்தில் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அப்படி இந்திரத்தும் எம்பெருமான் எவ்வளவு கிடந்தானே அப்படி ஓங்கி உலகம் உத்தமனா அடுத்த காலம் மேல தூக்கி வச்சுட்டான் பிரம்மலோகத்துக்கு போறது அவருக்கு ஒரே சந்தோஷம் பிரம்மாக்கு எம்பெருமான் திருவடி ஸ்பர்சம் கிடைச்சதே இந்த லோகம் இப்பதான் நமக்கு புண்ணியப்பட்டிருக்கு என்பதாக கமண்டர் தீர்த்த எடுத்தார் அவங்க தாயார்டேந்து புஷ்பத்தை வாங்குறார் சரஸ்வதியிட்டேந்து அப்படி அர்ச்சனை பண்றார் அதுக்கு தீர்த்தத்தை சேர்த்து திருவடி தீர்த்தத்தை ஏத்துக்கிறார் சீபாதீத்தம் முதல் முதல் சீபாதீத்தம் தான் முதல் முதல் சீபாதீத்தம் சீபாதீத்தம் எடுத்துக்கிறார் அப்படி எடுக்கச்சே தீர்த்தம் சேர்க்கிறாரோ நான் தேக்கம் சிரிச்சு அந்த சதங்கேல வர்றது நூபுரம்ங்கிறாங்க சதங்கேல எம்பெருமானோட சதங்கேல பட்டு அதை அப்படியே தெரிச்சு வந்து கல்லழகனோட சன்னதி வாசல்ல மலையப்ப மலையில வந்து அப்படி தெரிக்கிறதா நூபுர கங்கையாக வசத்தியான கங்கை அங்க வடக்க போய் தீர்த்தா மாற வேண்டாம் இன்னைக்கும் கொட்டின்னு இருக்கு எம்பெருமான் ஒரு நாள் அங்க நீராட்டம் முழுசாருது நேரடியா தீர்த்தத்துல ரொம்ப அழகா இருக்கும் அந்த அழகு இனிமே சேவிக்க முடியாது வருஷத்துல ஒரு நாள் ஆயுசுல ஒரு நாள் அதை போய் சேவிச்சிருங்க கட்டாயம் சேவிச்சிருங்க கிடைக்கவே கிடைக்காது தேப்பெருமான் நடப்பாவையில ஏழை மாதிரி ஏழற மாதிரி அதே ஒரு ஸ்திதி ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சின்னூண்டு இடத்துல கல்லழகன் அப்படி இருப்பான் தார தார தார தார தாரையே அப்படி வருஷிக்கும் நூபுரகங்க அந்த நூபுரகங்கள நம்மளும் தீர்த்தாமல்லாம் அவன் இருக்கச்சே தெளிப்பா தீர்த்தம் தெளிப்பா அதுவே வசதி கிடைக்காது திருவடி தீர்த்தம் இல்லையா எம்பெருமான் திருவடி தீர்த்தம் அப்படி வசத்தியா கிடைச்சுதான் எம்பெருமான தீர்த்தம் கிடைச்சதுன்னு பிரம்மா அப்படி போஷணம் பண்ணிக்கிறார் அப்பாடி அளந்தாச்சு ரெண்டடி அளந்தாச்சு மூணாவது அடி எங்க அப்படிங்கிறான் இப்ப என்ன ஆறுது இப்பதான் எம்பெருமான் ஏமாந்து போயிட்டான் என்ன ஏமாந்து போனான் அப்படின்னா மார்வின் மணியாய் அப்படி மார்புல போட்டுட்டானே மாந்தோல் கிழிஞ்சு போச்சு ஒசரம் வளர்ந்தாச்சு இயற்கையான ஆபரணங்கள்லாம் வந்தாச்சு பட்டு பீதாம்பரங்கள்லாம் வந்தாச்சு என்னைக்குமே தன்னோட பழச ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு யாராவது ஒன்னு கொடுத்தானா அதை மனசுல வச்சுக்கணும் நன்றி உடையவர் நன்றி மறப்பது நன்றன்று மறந்தான் பூமாதேவி கொடுத்தா மறந்தான் ஆனா உள்ளுக்குள்ள யார் இருக்கிறது மகாலட்சுமி உடல தாயார் மகாலட்சுமி தாயார் வசஸ்தத்தில் இருக்காருன்னு ஐயோ என் குழந்தை எப்படி கொடுத்தது பார் மேலையும் கொடுத்தது கிழியும் கொடுத்தது மூணாவது அடி எங்கடா மூணாவது அடி எங்கடான்னு கேட்கிறான் அங்கேருந்து கீழேந்து திருஷ்டியில பாக்கிறாராம் ஒரே திருஷ்டி தாயாரோட திருஷ்டி அந்த கடைக்கன் பார்வை அந்த அசுர குழந்தை மேல விழுந்தது என் சிரஸ் இருக்க இன்னும் என்னை ஒரு வஸ்துவாதான நீ கேட்டுட்டு இருக்க நான் எல்லாத்தையும் அணங்கிட்டேன்டா பொடுங்கின்றேன்டா நீயே இல்லடா எனக்கு மூணாவது அடி கொடுன்னு சொல்லியிருந்தாலும் நான் தான் உன்கிட்ட வந்துட்டேனே உன்கிட்ட சரணாகதி ஆயிட்டேனே ஒன்னுள் ஒருவன் ஆயிட்டானே இனிமே எனக்கு நீ அது தனியும் சொல்லியிருப்பான் அதனால எம்பெருமான் புத்திசாலித்தனமா கேட்கிறான் எங்கடா மூணாவது அடி அவனை பிரிச்சு கேட்கிறான் மூணாவது அடி எங்க நீ தனியா இருக்க அப்படின்னு ஆஹா என்ன தனியா விட்டுறா இதோட வசதி என்னவனும் அப்படின்னு சொல்லி அப்படி குனிஞ்சுட்டானா ஒத்த திருவடிய என் திருமுடி மேல வைக்கிறேன்னா எனக்கு எந்த ஜென்மாந்திர சுகுதங்க கிடைச்சிருக்குது அப்படிங்கிறானா இந்த சுகுதம் எப்படி கிடைச்சது தேவி திருஷ்டுதியா அப்படி தேவி திருஷ்டி விழருது மேல ஜம்முன்னு விழருது அதனால கிடைச்சது வசத்தியான ஸ்திதி இது மட்டுமல்ல ஓங்கி உலகலந்த உத்தமன் வேர்பாடி இவன் உத்தமன் இல்ல ஓங்கி உலகலந்தான் ஒத்தன் உத்தமன் வேர்பாடி யாருன்னா இவன் தான் மகாபலி தான் அவன் எப்படி உத்தமனானான் இத்தனை பேருக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தானே ரெண்டே அடியில யாராலையா அந்த சாமர்த்தியம் முடிஞ்சுதா யாராலையா அந்த சாமர்த்தியம் முடியுமா எத்தனையோ தபஸ்விகள் தபஸ் பண்ற அவளால முடியுமா எம்பெருமான் சரணாகத வச்சலன் இவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை பண்ணுவானா பண்ணி காமிக்க வச்சாம்பாங்க அசுர குழந்தை அந்த மகாபலி ஒரு அடியால மேலுலகம் அத்தனை பேர் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்க பூலோகத்திலேயே கிடைக்கும், கர்மயோகம் பண்றதுனால இவாளுக்கு கிடைக்கும், மேலோகத்துல கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத வஸ்து அவளுக்கு கிடைச்சிருக்கு. அத்தனை பேர் நன்னாரு நன்னாரு நன்னாரு. இந்த சதுர்யுகம் போய், பிரம்மாவோட ஆயுசு போய், சிவனோட ஆயுசு போய் தான் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இருந்தும் எம்பெருமான் திருவடி நிலப்பட்டு நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாரு, ரிஷிகள்லாம் நன்னாரு, ஒண்ணுமே தெரியாத ஒரு சேத்தனன் கடத்தேரு, நானே தபஸே பண்ணல, ஜபமே பண்ணல, பிரபத்தியே பிரார்த்திக்கல, அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா அவனுக்கு பலிச்சுதே. இந்த பலன்லாம் சேர்ந்துதான் அவனை எம்பெருமான் வசத்தியான ஸ்திதி கீழே அப்படி பாதாலோகத்தை கொண்டு போயிட்டான். பாதாலோகத்தை கொண்டு போனாலும் வசத்தியான ஸ்திதியில நம்பெருமான் அப்படி காமிச்சுட்டு இருந்தானாம். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாரி ஆச்சாரியனாக எம்பெருமான் அப்படி காமிச்சு கொடுக்கிறான். ஆச்சாரியன் என்ன பண்றான், உத்தமன் சிரேஷ்டன், நமக்கு வஞ்சனை இல்லாம உபதேசம் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் கொள்பவன், அப்படி ஆச்சாரியன் கொடுப்பவனா. ஆச்சாரியன் நமக்கு மந்திரத்வயம், பாஷ்யக்காரன் நமக்கு மூணு மந்திரத்தை கொடுத்து நம்ம இன்னைக்கு காப்பாத்தி இருக்காருன்னா பாஷ்யக்கார் தான். வல்லல் பெரும்பசு ஓங்கி உலகலந்த உத்தமன் இவர் தான். திங்கள் மும்மாறி பெய்து அஷ்டாட்சரன் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் ரகசியத்தில் சாரம், தத்துவ ரகசியம், நிறைய ரகசியங்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் மூணுத்தை காமிச்சு கொடுக்கிறார். அந்த மாதிரி ஓங்கி உலகந்த உத்தமன் பரி திங்கள் மும்மாறி பெய்து ஆச்சாரியன் அப்படி மும்மாறி பெய்து காமிக்கிறான். ஒரு இவண்டு கண்படுப்ப ஆச்சாரியனுடைய ஹிருதயமல்ல எம்பெருமான் நித்தியவாசம் செய்கிறான். அதனால ஆச்சாரியன் திருவடித்தார தேசிகன் ஆரம்பத்தில் பார்த்தோமே, தேசிகன் திருவடித்தர தாமரை பத்தின்றோம்னா வெங்கண்ணனைகள் வியன்கதி இன்பமேவ, எல்லா வினைகளும் பெறும், வசத்தியான அந்த பெரும்பதம் கிடைக்குமாம். அந்த ரீதியில வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம், வள்ளல் பெரும்பசுக்கள் நீருண்ட மேகம் போல். அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்ன பண்ணுவானா, தன்னுட்டேன்னு ஒரு ஞானத்தை வச்சுக்க மாட்டா, குழந்தைகள்லாம் சேதனர்கள்லாம் வந்தாட்டா வருஷிப்பாளம், இப்படி நன்னாரு அப்படி பண்ணு நன்னா இருப்ப, இப்படி பண்ணா நன்னா இருப்பேன்னு அப்படி உபதேசம் பண்றாராம். நீ இங்காத செல்வம், இந்த கோபால கூட்டம் இருக்கே, இப்ப ஆச்சாரிய சேஷர்களோட கூட்டம் இருக்கே, இந்த கூட்டம் இருக்கிறதே நமக்கு நீங்காத செல்வம். அப்படி வசத்தியான அந்த நீங்காத செல்வம். ஒரு சின்னதா இன்னொரு கதை சொல்லிடுறேன். முக்கு ரைஷிங்கிறது இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் இவன் இல்லையா, உலகலந்த பெருமாள் இல்லையா, யாருன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா, திருஷ்டுமிச்சாமி தேரூபம் ஜெகத்வரம் புருஷோத்தமம். அர்ஜுனன் என்ன பண்றான், தேர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்னும் புரியல, இத்தனை பேரை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியலையன். கதி கலங்கி நிக்கச்சே எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து சொல்றானா, எல்லாம் உபதேசம் பண்ணியாச்சு, 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணியாச்சு, ஒன்னும் புரியலடானா உடனே விஸ்வரூபம் எடுத்துட்டான் எம்பெருமான். நான் தாண்டா தெரிஞ்சுக்கோட, எனக்கு சொல்லியும் புரியல, நிதர்சனத்துல பாத்துக்கோ அப்படின்னு எம்பெருமான் ஆழிய ரசங்கு மெல்ல மழை திசை வாத மழை தண்ட மோலமழை அண்ட மோழ முடிவாத மழை. அப்பன் நிக்கிறான், அந்த இடத்துல நிக்கிறான், ஊழிதோர் ஊழியும் நான் தாண்டா, அத்தனையும் நான் தாண்டா, இத்தனை ஊழியும் சிருஷ்டிக்கவும் நான் தாண்டான் அப்படி விஸ்வரூபடுத்துட்டு இருக்கானா. எப்படி நின்று அப்படின்னா, எம்பெருமான் சர்வத பாணி பாதம் தத் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, பொதுவா பார்த்திருப்போம் சித்திரத்துல அப்படி நிறைய எக்கச்சக்க ஹஸ்தங்கள்லாம் இருக்கும், திருக்கைகள் இருக்கும், விதவிதமா ஆயுதத்தை வச்சுருப்பார், எத்தனையோ திருமுகங்கள் இருக்கும் எம்பெருமானுக்கு, ஆனா ரெண்டே ரெண்டு பாதங்கள் தான் இருக்கும். சுவாமி காமிச்சு கொடுக்கிறார் ஆச்சாரியன், இதான் வள்ளல் பெரும்பசு காமிச்சு கொடுக்கிற நமக்கு 44 அம்பட்ட மைசிங்கர் காமிச்சு கொடுக்கிற. அப்படி விதவித விதவிதமா திருவடி இருக்கான், ஒரு திருவடி இல்ல, 1000 திருவடி இருக்கு அவனுக்கு. எப்ப ஏற்பட்ட கற்பனை, இதான் வள்ளல் பெரும்பசு அப்படி காமிச்சு கொடுக்கிறார். தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்ந்திவையே சிவன் முடிமேல் தான் கண்டு. அப்படி நின்று எல்லாம் ஆச்சு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்குச்சு, என்ன இருக்கு, நான் தினம் சிவ பூஜை பண்ணுவேன் சிவ பூஜை பண்ணுவேன், நாழி அறுத்து இன்னைக்கு இன்னமும் யுத்தமே நிக்கல, நான் என்ன பண்றதுன்னு கேட்கணும் உட்காந்துட்டு. இவ்வளவு தெரிஞ்சிடணும், என்ன பண்றது, பிரகிருதி விசேஷம். எம்பெருமா என்ன பண்றான், அப்படி தூக்கி ஒரு பாதத்தை தூக்கி மேல வச்சான், பண்ணுடா சீக்கிரம் பூஜையை பண்ணிட்ட, அவன் காத்துட்டு இருக்கான் கொல்றதுக்கு, தர்மத்தை காப்பாத்தணும்னா இப்பதான் உட்காந்து அனுஷ்டானம் சொல்லிட்டு இருக்கியே, பெருமாள் தேப்பெருமாள் ஏழு பேர் விழுந்தசும் ஓடி போடுவா, பாதி சந்தியாவை ஆரம்பிச்சு போயிடுவார். திருப்பி வந்து ஜபம் முடிச்சு அவன் அந்திக்காப்பு ஆன அடுத்த செகண்ட் காணப்படுவான், க்ஷண நேரம் நிற்க மாட்டா, விழுந்தடிச்சுன்னு போய் கரையில உட்காந்து அனுஷ்டானத்தை முடிச்சுப்பான். அதுதான் அனுஷ்டானம், அப்படிதான் அனுஷ்டானம் பண்ணும். உடனே மறந்து போடப்படாது. சில பேர் விட்டுட்டான், எம்பெருமான் கைங்கிறீங்கிறதுக்காக விட்டு விடுறோங்கிறான், அந்த மாதிரி விடப்படாது. என்ன கட்டாயம் பண்ணியானும் தீர்த்தன் உலகந்த சேவடி மேல் அர்ச்சனை பண்றான், எல்லாம் பண்ணா புஷ்பமாலை சாத்தினான், அவன்லாம் மனசுல நினைச்சாலே வந்துடும். அவ்வளவு பாவம் பக்தி, சாதாரணன்னு இல்ல அர்ஜுனன். நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் முட்டாளோ ஒண்ணுந்திரியாதோன்னு நினைச்சிருக்கோம், மகா தபஸ்வி, நினைச்சு பாக்கிறான் கையில மலர் அப்படியே வருது, தாமர புஷ்பம் அர்ச்சிக்கிறான், பெரிய மாலை சேர்த்திருக்கான் எம்பெருமானுக்கு, அப்படி கல்லோல கோலாலன்னு அப்படி சேர்த்தா அர்ச்சனை பண்ணா தியானம் முடிச்சுட்டான். என் காரியத்தை நான் முடிச்சுட்டேன், தேங்க்ஸ், ஓகே தேங்க்ஸ், முடிச்சாச்சு, சரி சண்டை போடு அப்படின்ட்டான். சண்டை போட்டாச்சு, போறான் ராத்திரி போறான். ஐயோ ஏதோ சங்கல்பமா பண்றோம், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அதான் முடிச்சு போச்சு சௌக்கியமா டிஃபன் சாப்பிட்டு தூங்க வேண்டிதானே, தூக்கத்துக்கு போயிடுவான். இல்ல அது வந்து ஒரு அனுபவத்துக்காக பண்ணிட்டு நிஜமா பூஜை பண்ணணும்னு போய் திறக்கிறான். பொட்டியை திறந்தா சிவலிங்கத்துக்கு மேல மாலை கிடக்கு, இவன் அர்ச்சனை பண்ண புஷ்பங்கள்லாம் அப்படியே கிடக்கு. அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா அஞ்ஞானவாதி ஆயிட்டேனடா, 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணியே இப்படி அஞ்ஞானவாதி ஆயிட்டேனே, எனக்கு இப்படி காமிச்சு கொடுக்கிறீரா, நீ தான்டா நண்பன், நண்பேண்டாங்கிறாலும் நான் தான், எல்ல சந்தேகமும் இல்லை, காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான், காமிச்சு கொடுக்குறான் நமக்கு. வல்மீகி திருஸ்ரவணதோ சுவாமி தேசன் காமிச்சு கொடுக்குற எப்பேற்பட்டதான வசதியா இருந்ததுன்னா, இந்த திருப்பாவை சாதாரண இது இல்லைங்கிறார், காமிச்சு கொடுக்குறார். வால்மீகி ராமாயணம் இயற்றினானே அந்த பதம் இந்த திருப்பாவைக்கு சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் நிர்தானம் பண்ற அந்த பதம்டா, இதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, திருப்பாவை சாதாரணமா நினைக்காத. பாஷ்யக்காரர் உபாசனை பண்ணார், அந்த உபாசன திருஷ்டியே நமக்கு இங்க வந்து சோசரமா காமிச்சு கொடுத்தாராம் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி திருவாடிப்பூரத்து ஜெகதுதித்தால் வாழியே, இந்த பாசனம் சொல்லுமா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆயர் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியும் புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே, 143 அளித்தால் வாழியே, உயரங்க கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வல்நாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம்.